రామానుజదయాపాత్రం జ్ఞానవైరాగ్యభూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంతదేశికం లక్ష్మీనాథసమారంభాం నాథయామున మధ్యమాం అస్మదాచార్యపర్యంతాం వందే గురుపరంపరాం యోనిత్యమచ్యుతపదాంబుజయుగ్మరుక్మవ్యామోహతస్తదితరాణి తృణాయమేనే అస్మద్గురోర్భగవతో శరైకసింధోః రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే మాతాపితాయవతయ స్తనయా విభూతి సర్వం యదేవ నియమేన మదన్వయానా ఆద్యస్య నకులపతేర్వకులాభిరామం శ్రీమత్తదంగ్రీవళం ప్రణమామి మూర్ధ్నా భూతం సరస్య మహదాత్మయ భట్టనాథ శ్రీభక్తిసార కులశేఖర యోగివాహాన్ భక్తాంగ్రిరేణు పరకాలయతీంద్రమిశ్రాన్ శ్రీమత్పరాంకుశముని ప్రణతోస్మి నిత్యం. కలయామి కలిధ్వంసం కవిం లోక దివాకరం యశ గోభి ప్రకాశాధిరావిద్యం నిహతం తమ వాడి పరకాలన్ వాడి కలికండ్రే వాడి పురయలూర్వాళ్వేందన్ వాళ్యలో మాయోనై వాళ్వలియాల్ మందిరం కుల్ మంగయరుపోన్ తూయోన్ సుడర్మానవేన్ நெஞ்சுக்கு இருள்கடி தீபம் அடங்கா நெடும் பிறவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சு கிழக்கியம் ஆரணசாரம் பரதமய பஞ்சுக்கணலின் பொறி பரகாலன் பனுவல்களே எங்கள் கதியே ராமானுசமுனியே தங்கை கடுத்தாண்டு தவராதா பொங்கு புகழ் மங்கையர்கோ நீந்த மறையாய் ரமணைத்தும் தங்குமனம் நீ எனக்குத்தான். அறிவு தரும் பெரிய திருமொழி தப்பாமல் ஆயிரத்தோடு 84 பாட்டும் குரியதொரு தாண்டகம் 4-5 6-5 குலா நெடுந்தாண்டகம் 7 கோற்றிருக்கை 1 சிறிய மடற்பாட்டு 38-2 சீர் பெரிய மடலதனில் பாட்டு 78 இறையவனே கார்த்திகையில் கார்த்திகை நாள் எழில் குறையல் வருகலியா இறங்கு நீயே. பரகால நாயகி ஸ்ரீ திருமங்கியாழ்வார் எம்பெருமான் திருவரங்கம் இருக்கக்கூடிய இடத்துக்கு நான் போக வேணும் என்பதாக அவர் தன்னுடைய விஷயத்தை சொன்னார் தாயாரிடம். எம்பெருமான் திருவரங்கம் எங்கே என்னும், நீர்வண்ணன் நீர்மலைக்கே போவேன் என்னும், இதுவன்றோ நிறைவழிந்தார் நிற்குமாறே. தாயார் சொன்னார் எப்பவும் பெருமானுடைய திருமேனியை பற்றியே பேசிக் கொண்டிருக்கிறாள், கார்வண்ணன் திருமேனி கண்ணும் வாயும்னு. அதெல்லாம் இருக்கட்டும், ஏர்வண்ண என் பேதை என் சொல் கேளாள், என்னுடைய சொல் நான் எதை சொன்னாலும் கேட்க மாட்டேன் என்கிறாள். அவள் சொல்வதுதான் என்ன, நீயாவது சொல்லு நான் கேட்கிறேன் அப்படின்னு நான் சொன்னேன். சொன்னா நான் எம்பெருமான் திருவரங்கம் எங்கே, அங்கே நான் போக வேணும், நீர்வண்ணன் நீர்மலைக்கே போக வேணும் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறாள் என்பதாக 18வது பாசுரத்திலே திருத்தாயார் சொன்னாள்னு பார்த்தோம். அப்பொழுது இவளை நிவர்த்தனம் பண்ணுவதற்காக, அதாவது எம்பெருமான் அப்படிங்கிற விஷயத்திலிருந்து மீட்டு சாதாரண மனுஷர்களை போல ஆக்கணும் அப்படின்னு தாயாருடைய உத்தியோகம். எல்லா லோகத்துல எல்லா பெண்ணும் இருக்கா இல்லையா, அந்த மாதிரி தன் பெண்ணும் இருந்தா நல்லா இருக்கும், இவள் மாத்திரம் ஒரு தனி விதமாக இருக்கிறாளே அப்படின்னு தாயாருக்கு ஒரு சின்னதா மனசுக்குள்ள வருத்தம் அப்படிங்கிறது இருக்கு. அதற்காக அவளுக்கு ஹிதம் எல்லாம் சொல்லி பாக்கிறா, ஆனால் அவள் கேட்பதாக இல்லை, என் சொல் கேளாள் அப்படிங்கிற நிலையில இருக்கா. அப்ப இந்த திருத்தாயார் பார்த்தார், இனிமே இவ கிட்ட போய் ஹிதத்தை இப்படி சொல்லக்கூடாது, வேற விதமா சொல்லணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டான். அம்மா நீ இப்படி நடந்துக்கணும், நங்காய் நங்குடிக்கு இதுவோ நன்மை, நம்ம குடும்பத்தை சேர்ந்தவளாச்சே, நீ ஒரு பெண்ணாச்சே, அப்ப பெண்ணுக்கு ஏற்ற மாதிரி நடக்க வேண்டாமா, நல்ல குடும்பத்திலே பிறந்தவளாச்சே, குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி நடக்க வேண்டாமா அப்படி எல்லாம் கேட்டா அவளால சகிக்க முடியலை. தாயாரை விட்டு போற, எப்பவுமே உபதேசங்கள்லாம் பண்ணா சில பேருக்கு பொறுக்காது, அதெல்லாம் இந்த உபதேசத்தை யார் கேட்பது அப்படின்னு இருப்பா. அந்த மாதிரி ரீதியில ஏன்னு கேட்டானா, எம்பெருமான் கிட்ட அத்தனை ஈடுபாடு இருக்கச்ச அதுக்கு நேர் எதிராக தாயாருடைய உபதேசம் அப்படிங்கிறது இருக்கு. அதனால அப்படி சொல்ல வேண்டாம், வேறொரு விதமா சொல்லி பார்க்கலாம், இவளுக்கு இவளை பற்றி சொல்ல வேண்டாம் ஆனால் அவனை பற்றி சொல்லலாம் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். இவளை பற்றி சொல்லி நீ நன்னா நடந்துக்கணும், நீ ஒழுங்கா நடந்துக்கணும்லாம் சொல்றதை காட்டிலும் அவனை பற்றி சொல்லலாம், சொன்னா இவள் ஒருவேளை மாறுவாளோ என்னமோ. அவன் எப்படிப்பட்டவன், அவன் உனக்கு அருகனானா, உனக்கு தகுதியானவனானா அப்படின்னு பார்க்கணும்மா. அவன் சாட்சாத் லக்ஷ்மி பிராட்டியினுடைய நாயகன். லக்ஷ்மி பிராட்டிக்கு வசப்பட்ட அளவு அவ்வளவு வல்லபனாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு சொன்னா ஒருவேளை இவள் மனசு மாறலாம். ஓஹோ அப்படியா, வாஸ்தவம் தான், லக்ஷ்மி தேவி இருக்கார், பெருமாளுக்குன்னு லக்ஷ்மி தேவி இருக்கார், லக்ஷ்மி தேவிக்குன்னு பெருமாள் இருக்கார், அப்ப நாம போய் என்ன பண்ண போறோம் அங்க அப்படின்னு ஒண்ணு தோணும். ரெண்டு விதத்திலே இது தோணலாம். ஒண்ணு என்னன்னு கேட்டானா, ஏற்கனவே அவன் லக்ஷ்மி பதியாக இருக்கிறபடினாலே அவன் அந்நியபரன், மற்றவர்களை எல்லாம் அவன் லட்சியம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது என்கிற நிலையிலே அவன் இருக்கிறான். அப்படி இருக்கச்ச நீ எத்தனைதான் கதறினாலும், எத்தனைதான் அவனை பிரிந்து நீ படாதுபாடு பட்டாலும் அவன் உன்னை அபேட்சிப்பான் இல்லை. அவன் ஏற்கனவே லக்ஷ்மி பதியாக இருக்கிறபடினாலே அவன் வந்து உன்னை அபேட்சிக்க மாட்டான் அப்படிங்கிறது இது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் என்ன கேட்டான்னா, சாக்ஷாத் லக்ஷ்மி பத்தியா இருக்கக்கூடியவன் உனக்கு தகுந்தவனா அப்படின்னு ஒண்ணு. மனுஷர்கள் அப்படின்னா இங்க ஒரு மனுஷர்கள்னா அப்படி மனுஷனா இருக்கக்கூடியவன் ஒருத்தர் தானே, அவர்கள்லாம் மனசால நினைக்கணும். சாக்ஷாத் லக்ஷ்மி பதியாக சர்வேஸ்வரனாக இருக்கக்கூடியவன் ஒருத்தன், அவனே என் நாயகன் அப்படின்னு நீ மனசால் நினைக்கும்படியே ஆகலாமா அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் உள்ளுக்குள்ள இருக்கு. அதனால இதையெல்லாம் இதுவா சொன்னான்னா அவளும் யோசிச்சு பார்த்தானா வாஸ்தவம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கொஞ்சம் தன் நினைவை மாற்றக்கூடும் அப்படின்னு அப்படின்றதாக தாயார் நினைத்தாளாம். அதனால அவன் லக்ஷ்மிபதி, அவன் பெரிய பிராட்டியாரோடு என்றென்றுமே பிரியாதவனாக இருப்பவன், பெரிய பிராட்டியாரும் அவனை விட்டு பிரியாமல் எப்பவுமே இருந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு இந்த விஷயங்களை எல்லாம் தாயார் எடுத்து சொன்னார். ஆனால் தாயார் இப்படி சொன்னதே இவளுக்கு மேலும் விபரீத பலமாக ஆகிவிட்டது. அப்படிப்பட்ட லக்ஷ்மி பதியைத்தானே நான் ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்ற அளவு ஆயிடுச்சு. அவன் இருக்கிற இடத்துக்கு நான் போவேன்னு போன பாட்டுல சொன்னா இல்லையா, இப்போ பொற்றாமரைக்கயம் நீராட போனாள் அப்படின்னு அங்க போய்விட்டாள் அப்படின்னு சொல்ற ரீதியிலே அவள் ஆகிவிட்டாள். லக்ஷ்மி பதியா இருக்கட்டுமே, அதனால என்ன, அப்படிப்பட்டவன் லக்ஷ்மி பதியாக இருக்கக்கூடியவன் தான் எனக்கு உத்தேசம், அவன்தானே சேஷி, அவன்தானே உத்தேசியம் அப்படின்னு ஒரு சாஸ்திரார்த்தத்தையும் உள்ளடக்கினார். வெளியில என்ன அப்படின்னு கேட்டானா, எம்பெருமானுக்கு எத்தனையோ நாயகிகள் இருக்கா, ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி, அதுவும் கூட சீவைகுண்டத்துல பல நாயகிகள்லாம் உண்டு. அப்போ லக்ஷ்மி தேவியானவர் இவர் எல்லாருக்கும் ஈஸ்வரியாக இருக்கக்கூடியவர் இல்லையா, அவர் வந்து எம்பெருமானுடைய நாயகிகளை அவர் அரவணைத்து இருக்கக்கூடியவர். அதாவது என்ன கேட்டா, புருஷகாரமாகவும் இருந்து உபாயமாகவும் இருந்து சேர்த்து வைக்கக்கூடியவர் தானே லக்ஷ்மி பதி, அப்படித்தானே சாஸ்திரங்கள்ல சொல்லி இருக்கு. அதனால லக்ஷ்மி பதியானவரை தனக்கு ஒரு வேண்டாதவராகவோ விரோதியாகவோ அப்படியெல்லாம் பார்க்க முடியாது. பின்னா தன் காரியத்தை சாதித்து கொடுப்பவர் அவர் அப்படிங்கிற ரீதியில்தான் இவர் பார்க்கிறார். ஏன்னா அப்படிதான் சாஸ்திரங்கள்லயும் இருக்கு, அவருடைய சுபாவமும் அப்படி இருக்கான். இதுல நாம ரெண்டு விதமா புரிஞ்சுக்கலாம். முதல்ல என்னன்னு கேட்டாருன்னா, பெருமாள் தாயார் இவா ரெண்டு பேருமே மாதா பிதாக்கள் மாதிரி, மாதா தேவி துமசி, பகவான் வாசுதேவ பிதாமே அப்படிங்கிற மாதிரி. மற்ற ஜீவர்கள் எல்லாரும் குழந்தைகள், ஜாத சோகம் ஜனநீவையோ ரேக லட்சியம் தயாயாக அப்படின்னு இருக்கு. அப்படி இருக்கச்ச அப்போ பெருமாளுக்கு தாயார்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்நேகம், தாயாருக்கு பெருமாள் கிட்ட இருக்கக்கூடிய ஸ்நேகம் பிரீத்தி இதெல்லாம் ஒரு மாதிரி. குழந்தைகிட்ட பிரீத்தி எப்படி இருக்குன்னு கேட்டானா, பெருமாள் தாயார் ரெண்டு பேருக்குமே குழந்தைகள் கிட்ட பிரீத்தி இருக்கும் இல்லையா. இவா ரெண்டு பேருக்கும் பரஸ்பரம் பிரீத்தி இருந்தாலும் குழந்தைன்னு வரும்போது இவா ரெண்டு பேருக்கும் சேர்ந்து குழந்தைகிட்ட பிரீத்தி இருக்கும் இல்லையோ. அந்த மாதிரியாக ஒரு ஜீவாத்மா ஒருத்தன் வரான் அப்படின்னா அப்போ பெருமாள் தாயார் ரெண்டு பேருமா சந்தோஷப்படுவார்கள், ரெண்டு பேருமாக எதிர்கொண்டு அழைப்பார்கள். இப்படிதானே நாம பாக்குறோம். முன்னாடி சீவை குண்டத்துல போச்சு கூட ரெண்டு பேருமாக எதிர்கொண்டு அழைப்பார்கள் அப்படிதான் இருக்கு. நாங்க பெருமாளுக்கு தாயா, அதாவது அம்மா அப்பாவுக்கு பரஸ்பரம் இருக்கக்கூடிய ஸ்நேகங்கிறது இருக்கட்டும், ஆனா குழந்தைகிட்ட இருக்கக்கூடிய ஸ்நேகம் அப்படிங்கறது அது வேறு விதமானது. அது ரெண்டு பேருக்கும் துல்லியமாக அந்த குழந்தைகிட்ட ஸ்நேகம் பண்ணுவார்கள் இல்லையா. அப்படி பார்த்தான்னா அப்பாவை அடைவதற்கு அம்மாதான் உபாயமா இருக்கான், அம்மாவை அடைவதற்கு அப்பாதான் உபாயமா இருக்கார் அப்படிங்கிற மாதிரி கூட ஆகும் போல இருக்கு. ஏன்னா ரெண்டு பேரும் பரஸ்பரம் இந்த குழந்தைகிட்ட ஸ்நேகத்தை ஒரே மாதிரி காண்பிக்கிறபடியினால, அதனால அந்த ரீதியினே இப்போ யாரா இருந்தாலும் குழந்தை தானே, அதனால அந்த குழந்தையை அம்மாவும் அப்பாவும் ஏற்றுக்கொள்வார்கள் அப்படின்னு ஒரு அர்த்தம். இது சாஸ்திரார்த்தம். இப்ப இந்த இடத்துல சாஸ்திரார்த்தம் ஒண்ணு இருக்கச்சா, இந்த இடத்துல இன்னொரு அர்த்தம் என்ன கேட்டான்னா, இவரே நாயிகா பாவத்துல இருக்க, யார் இந்த பரகால நாயகியே திருவங்கி ஆழ்வாரு, இப்போ நாய் குழந்தைங்கிற பாவத்துல கூட இல்ல. ஒரு விதத்துல பார்த்தோம்னா குழந்தைங்கிற பாவத்துல இருக்கிறதுங்கிறது சரணாகதியில வரும். சரணாகதி பண்ணச்சேன், அப்ப எம்பெருமானுடைய குழந்தைகள் நாம நம்மளே அவன் ஏற்றுக்கொள்கிறான் அப்படின்னு வரப்படும். இப்போ உபாய தசை இல்ல, இது பல தசை, இது சரணாகதி பண்ற தசை இல்ல, பலனை அனுபவிக்கிற நிலை, அந்த நிலையில இருக்க. பலனை அனுபவிக்கும் போது ஒரு குழந்தையா இருந்து எம்பெருமானை அனுபவிப்பதை காட்டிலும் ஒரு நாயிக்கையா இருந்து எம்பெருமானுடைய சௌந்தர்யாதிகளை நன்னா அனுபவிக்க முடியும் அப்படின்னு நினைச்சு மனசுனாலே, நேத்தே பார்த்தோம் இல்லையா, மனசுனாலே ஒரு நாயிகா பாவத்துல இப்ப இவர் இருக்க. அப்ப அந்த நிலைமையில இருக்கும்போது அப்ப லட்சுமி பிராட்டியாருடைய நிலைமை என்ன அப்படின்னு கேட்டான்னா, அதுதான் நம்ம பிரிவால என்ன சொல்ற ஆச்சாரியாலாம், ஆசிரியன தசையோடு போக தசையோடு வாசியர ஒரு மிதுனமே நமக்கு உத்தேசியம் அப்படின்னு சொல்லியிருக்கான். அதாவது குழந்தையா இருக்கும்போது எப்படி அவ அம்மா அப்பா அவ ரெண்டு பேரும் நமக்கு உத்தேசமா இருக்காளோ, அந்த மாதிரிதான் போகத்துல பகவானை அனுபவிக்கும் போதும் அப்பவும் அந்த ரெண்டு பேரும் தான் உத்தேசியம். ரெண்டு பேருமே சேர்த்துதான் அனுபவிக்கிறோம் அப்படிங்கிறது, அப்பவும் ரெண்டு பேரும் சேர்த்துதான் கைங்க, ரெண்டு பேருக்கும் சேர்த்து அவளுக்குதான் கைங்கறி பண்ண போறோம். உபாயமா இருக்கச்சியும் ஸ்ரீமன் நாராயண சரணம் சரணம் பிரபத்தியதான், பலமாக இருக்கச்சியும் ஸ்ரீமதே நாராயணாயணமாகதான். ரெண்டு திசையிலும் இந்த ஸ்ரீமத் ஸ்ரீமத் அப்படிங்கிறது கட்டாயம் உண்டோ இல்லையோ. அப்போ பலனாக பல திசையிலே எம்பெருமானை அனுபவிக்கும் பொழுது அப்பொழுதும் பிராட்டியாரோடு கூட இருந்த எம்பெருமானை தான் அனுபவிக்கும், தனியான எம்பெருமானை கிடையாது. அப்ப இவர் நாயிகா பாவம் உங்க இவர் சொல்றாரு இல்லையா, ஆழ்வார் ஆழ்வார் நாயிகா பாவம் சொல்லச்ச, அப்ப பெருமாளுக்கு நான் நாயகியாக இருக்கேன் அப்படின்னு ஒரு பாவம் தானே மனசுல இருக்கு. பெருமாளுக்கு இல்ல, பிராட்டியாரோடு சேர்ந்த பெருமாளுக்கு நான் பிரிய நாயகியாக இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். அதுக்கே இல்ல, பிராட்டி எனக்கு வேண்டாதவர், நான் மட்டும்தான் நாயகியா இருப்பேன், நான் பிராட்டியை காட்டும் உயர்ந்ததாக இருப்பேன் அப்படின்லாம் என்னமே கிடையாது. ஏன்னா சாஸ்திர ரீதிப்படியும் பார்த்தாலும் சரி, இவர்களுடைய மனோபாவ ரீதிப்படியும் பார்த்தாலும் சரி, ஒரு திவ்ய தம்பதிகள் தான் இவளுக்கு உத்தேசியம். திவ்ய தம்பதிகளுக்கு தான் கைங்கரியம், திவ்ய தம்பதிகளை தான் அனுபவிக்கிறோம். நாம ஸ்ரீவைகுண்டத்துல போனாலும் தயா சகாசீனம் அனந்த போகினின்னு பிராட்டியாரோட கூட தான் பெருமாள் வந்து அந்த சேவை குண்டத்துல ஆதிசேஷன்ல உட்காந்துருக்கான், அவனுக்குதான் கைங்கரியம் பண்ணுகிறார்கள் எல்லாரும். அப்போ இவள் நாயிகா பாவத்துல ஆசைப்படுறது கூட பெருமாளுக்கு மாத்திரம் இல்ல, பிராட்டியாரோட சேர்ந்து அந்த திவ்ய தம்பதிகள் இருக்கா அவளை உத்தேசமா வைத்துக் கொண்டு அப்படிப்பட்ட பெருமாளுக்கு நான் சிவப்பதியான பெருமாளுக்கு நாயிகையாக இருக்கேன். ஏன்னா மற்ற நாயிகைகள் அப்படிதான் இருக்க, பூதேவி நீலாதேவி நாயகைகள், அது மட்டும் இல்லாமல் சேவை குண்டத்துல இருக்கக்கூடிய வேற எத்தனையோ நாயிகைகள் இருக்காள்யோ, எல்லாரும் அப்படிதானே இருந்துட்டு இருக்க. தாயாரோட சேர்ந்து இருக்கக்கூடிய பெருமாளை வைத்துக் கொண்டு அந்த பெருமாளுக்கு நாயிக்காகத்தான அவர்கள் எல்லாருமே இருந்து கொண்டிருக்கிறார்கள். இதை பத்தி ரொம்ப அழகா சொல்லும் போது, அப்படி இருந்தால் இவர்களுடைய மனோபாவம், அந்த தாயாருடைய மனோபாவம் எப்படி இருக்கும், பெரிய பிராட்டியார் லட்சுமி தேவியா இருக்கா இல்லையோ, அவருடைய மனோபாவம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸ்ரீ பராசர பட்டர் அழகா ஒரு விஷயம் சொல்ற, இவர்கள் எல்லாருமே அந்த தாயாரை சேர்ந்தவர்கள் தான் மொத்த பேருமே எல்லாருமே, அதனாலுடைய தன்னுடைய கை கால் மாதிரி தான் நினைச்சுட்டு இருப்பாரா அப்படின்னு. அதாவது என்ன கேட்டானா, லக்ஷ்மி பிராட்டியாருடைய அவயவங்கள் மாதிரி தான் எல்லாருமே மொத்த பேரும். அப்போ உதாரணமாக ஒரு நாயகியானவள் ஒரு நாயகனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாள் வெப்பம், அவனை கண்ணாலே பார்த்து அனுபவிப்பாள், கையாலே தொட்டு அனுபவிப்பாள், தோளாலே அணைத்து அனுபவிப்பாள், இதெல்லாம் உண்டு இல்லையோ. அந்த மாதிரிதான் லக்ஷ்மி பிராட்டியாருடைய கண் மாதிரி தான் ஒரு நாயகி, அவருடைய தோல் மாதிரி தான் இன்னொரு நாயகி, அவளுடைய கை மாதிரி தான் இன்னொரு, அப்படிதான் எல்லாம் பிராட்டியாருடைய அவயவங்கள் போல மற்ற எல்லாரும் அந்த அளவு நெருக்கமானவர்கள், பிராட்டியாரோட அம்சம் இருக்கிறவள் தானே எல்லாரும். அதனால அப்போ ஒரு நாயகியானவள் கண்ணாலே பார்த்து அனுபவிக்கிறாள் அப்படின்னா கை கோபிச்சுக்காது இல்லையா, ஏன்னா எல்லாமே அவருடைய அம்சம் தானே. அந்த மாதிரி யார் நாயகியா இருந்தாலும் எல்லாரும் அவருடைய அம்சம்தான். அதனால சேவை கொண்ட லோகத்துக்கு இங்கிருந்து ஒரு புருஷனே போனான்னு வச்சுக்கோங்க, அங்க போய் ஒரு ஸ்திரீ வேஷத்தை எடுத்துக்கொண்டு ஒரு ஸ்திரீ ரூபத்தை எடுத்துக்கொண்டு நாயிகா பாவத்திலே இருக்கிறேன்னா தாராளமா இருக்கலாம் அப்படின்னு தான் ஆகும். அதனால அந்த ரீதியிலே இவர் நல்லா விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு ஒரு பக்கம், ஆனா விஷயம் தெரிஞ்சவளோ இல்லையோ, நமக்கு விஷயத்தை தெரிய வைக்கிறார் இந்த பரகால நாயகி. விஷயம் தெரிஞ்சவளோ இல்லையோ என்ன, பரகால நாயகி தானே பேசுறார். அதனால அவர் நமக்கு விஷயத்தை தெரிய வைக்கிறார் இப்பொழுது. அந்த மாதிரி ரீதியிலே தாயார் சொல்ல சொல்ல அதுவே விபரீதமாக ஆயிற்று. இவளை பிரிக்க வேண்டும் என்பதற்காக அவன் லக்ஷ்மிபதி அப்படின்னு தாயார் சொல்ல, அதுலயே ரொம்ப ஊறிப்போய் அப்படிப்பட்ட லக்ஷ்மிபதியோடு நான் சேர வேண்டும் அப்படின்னு இவர் நினைத்து கடைசியில பொற்றாமரை கயம் நீராட போனாள், நான் நீராட போவேன், எங்க எங்கே இருக்கான் எம்பெருமான் திருவரங்கம் எங்கேன்னு கேட்டுக்கொண்டிருந்தவள் அப்ப நீராட போனாள் அப்படின்னு சொல்லும்படியான நிலையிலே ஆகிவிட்டாள் அப்படிங்கிறது இந்த 19வது பாசுரத்தினுடைய ஒரு அவதாரிகை. முற்றாரா வனமுனையாள் பாவை மாயன் மொய் அகலத்துள்ளிருப்பாள் அப்தும் கண்டும் அற்றாள் தன் நிறைவழிந்தாள் ஆவிக்கின்றாள் அணியரங்க மாறுதுமோ தோழி என்னும் பெற்றேன் வாய்ச்சொலிரையும் பேச கேளாள் பேர் பாடி தன் குடந்தை நகரும் பாடி பொற்றாமரை கயம் நீராடப் போனாள் பொறுவற்றாள் என் மகள் உன் பொண்ணு மகதே அப்படின்னு ஆச்சரியமான பாசுரம். அம்மா தாயார் சொல்றாரு இல்லையா, தாயார் பாசுரம் தானே. முற்றாரா வனமுலையாள் பாவை அப்படின்னா லக்ஷ்மி தேவி நாச்சியார் நன்னா முற்றாத அழகான திருமுலை தடங்களை உடையவர். முற்றாத அப்படின்னா இளமையோடு இருக்கக்கூடிய அர்த்தம், இளமையெல்லாம் முற்றி போய் இல்லாமல் நம்ம இளமையோடு இருக்கக்கூடிய திருமுலை தடங்களை உடையவள் பாவை. மாயன் மொய் அகலத்துள் இருப்பாள், அவளுக்கு ஏற்ற மாதிரி ஆச்சரியமா இருக்கக்கூடியவன் எம்பெருமான். அவனுடைய திருமார்பிலே அந்த திருமார்புக்கு உள்ளுக்குள்ளே அடங்கி இருப்பாள் அவள். மாயன் மொய் அகலத்து உள் இருப்பாள் அக்குதும் கண்டும், அதை பத்தி தாயார் சொன்னார், ஆனால் அதை நன்னா தெரிஞ்சு வச்சுண்டும் அற்றாள் எம்பெருமானுக்கே அற்று போனாள், எம்பெருமானிடமே ஈடுபட்டு அவரிடமே தன்னை செலுத்தினாள். இதை கண்டும் அவள் எம்பெருமானிடமே ஈடுபட்டு நின்றாள். அது மட்டுமல்ல தன் நிறைவழிந்தாள், தன்னுடைய நிறைவு பூர்த்தி எல்லாம் அழிந்தாள். தான் ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு எப்படி பூர்ண குணங்களோடு இருக்கணுமோ அதையெல்லாம் விட்டுவிட்டு அடக்கம் முதலானதை எல்லாம் விட்டுவிட்டாள். ஆவிக்கின்றாள் பெருமூச்சு விடுகின்றாள். அப்பொழுது தோழி பக்கத்துல வரார். அணியரங்கம் ஆடுதுமோ தோழி என்னும், தோழி நாம் திருவரங்க நகரம் போய் அங்கே நீராடலாமா, திருவரங்க நகரத்தை நீராடலாமா அப்படின்னு அர்த்தம் முன்னாடியே பார்த்தோம் அப்படின்னு தோழியை பார்த்து சொன்னார். இப்ப தாயார் சொல்ற, பெற்றேன் வாய்ச்சொல் இறையும் பேச கேளாள், நான் பெற்றேன் இவளை ஆனா என்னுடைய வாய் சொல் நான் பேச எதையுமே கேட்க மாட்டேன் என்கிறாள். நான் சொல்வதை கேட்டு நடக்கவில்லைன்னு இருந்தா பரவாயில்ல, நான் சொல்றதை கேட்கவே இல்லை, கேட்டாதானே கேட்டு நடக்கிறதுங்கிறது. அப்போ வாய் வாய் கொண்டு நான் சொல்வதை காது கொடுத்து கேட்கணும் இல்லையா, அது கேட்க மாட்டேங்கிறா. நான் பெற்றேன்னு அர்த்தம்தான், பெற்றேன் நான் அவ்வளவுதான், என்னுடைய வாய் சொல்லை இறையும் பேச கேட்க கொஞ்சம் கூட நான் பேச கேட்க மாட்டான். பேர்பாடி தன் குடந்தை நகரும் பாடி, ஸ்ரீரங்கம் போகணும் இல்லையா, அதுக்காக பேர்பாடி திருப்பேர் நகர் அப்படின்னு இருக்கக்கூடிய அப்ப குடத்தார் நகர், அந்த பேர்பாடி தன் குடந்தை நகரும் பாடி, குளிர்ச்சியான குடந்தை நகரம் போன வாசகத்துல பார்த்தோம் அதையும் பாடி. பொற்றாமரை கயம் நீராட போனால், பொற்றாமரை குளம் அந்த குளமாக இருக்கக்கூடியவன் யாரு, ரங்கநாதன். அந்த ரங்கநாதனை போறதுக்காக போற வழியில திருக்குடந்தை திருப்பேர்லாம் இருக்கு, அதையெல்லாம் அந்த பெருமாளையெல்லாம் பாடிக்கொண்டு அப்படியே ஸ்ரீரங்கம் போனவன். பொற்றாமரை கயம் அப்படின்னு இருக்கக்கூடிய பொன் தாமரை குள்ளம் போல இருக்கக்கூடியவன், வாச தடம் போல் வருவானை அப்படின்னு இருக்கக்கூடியவன் பெரிய பெருமாள். அந்த பெரிய பெருமாளிடம் நீராட போனாள்னா அவனை அனுபவிக்க போனாள், குளத்துல நீராடுற மாதிரி பெரிய பெருமாளிடம் நீராட போனாள் அப்படின்னா. பொற்றாமரை கயம் நீராட போனாள், போனாள்னா மனசாலே போனாள்னு அர்த்தம். இங்க என்ன சரீரத்தால போல, எங்களை அம்மா பக்கத்துலதான் உட்காந்துருக்கா, திருக்குறையலூர்லதான் இருக்கா, ஆனா இவ போய்விட்டாள் அப்படின்னு அம்மா சொல்றா. ஏன்னா அவன் எங்கேயும் பார்த்துட்டு இருக்கிறத பார்த்தா மனசால அங்கேயே போயாச்சு, போப்பறேன்னு சொல்லிட்டு இருந்தா போன பாட்டுல, இந்த பாட்டுல அவன் மனசால அங்க போயாச்சுன்னு அம்மா. பொறுவற்றாள் என் மகள், உப்பில்லாத என்னுடைய மகள் அப்படின்னு தாயார் மனசுக்குள்ளே, நேத்தே சொன்ன இல்லையா, மனசுக்குள்ளே ஒரு பெருமிதம் இருக்கு. உப்பில்லாதவள், அப்பா எப்படிப்பட்டவள், எப்படிப்பட்ட பாவத்திலே இருக்கக்கூடியவள் அவள், இப்படி இருக்கிறாள் அப்படின்னு சொன்னார். உன் பொண்ணு மக்குதே, அந்த தோழியை பார்த்து சொல்லுகிறாள், தோழி உன்னுடைய பெண்ணும் அப்படிதானா, உங்கள் பெண்ணும் இதே போலதான் பண்ணி கொண்டிருக்கிறாளா அப்படின்னா, அப்படி இல்லையே அப்படின்னு அர்த்தம். லோகத்துல யாருமே இல்லாத ஒரு நிலையிலே என் பெண்ணு இருக்கிறாளே, உன் பெண்ணு அப்படிதான் இருக்காளா, அப்படி இருக்க மாட்டாளே அப்படின்னு இவருடைய தனி பெருமையை ஒரு பக்கம் எடுத்து சொல்வதாக இருக்கு. இது சுற்றாரா வரமுலையாள் பாவை மாயன் மொய்யகலத்துள் இருப்பாள் அத்தும் கண்டும் அற்றாள் தன் நிறவழிந்தாள் ஆவிக்கின்றாள் அணியரங்கமாடுதுமோ தோழி என்னும் பெற்றேன் வாய்ச்சலரையும் பேச கேளாள் பேர் பாடி தன் குழந்தை நகரும் பாடி ஒற்றாமரை கயம் நீராடப் போனாள் உருவற்றாள் என் மகள் உன் பொண்ணு மகதே. மெதுவாக அர்த்தம் பார்க்கலாம். முதல்ல லக்ஷ்மி பத்தி அப்படிங்கறத தாயார் எடுத்து சொல்றார், அதை இவள் கேட்கிறாள் அப்படின்னு இருக்கு இல்லையா. முற்றாரா லக்ஷ்மி பத்தினா வெறும் லக்ஷ்மி பத்தின்னு சொல்லிட முடியாது. லக்ஷ்மிக்கு எப்படிப்பட்ட பத்தினா, லக்ஷ்மி இவனிடம் எப்படி இருக்கிறார், இவன் லக்ஷ்மியிடம் எப்படி இருக்கிறார், இவா ரெண்டு பேருக்கும் பரஸ்பரம் இருக்கக்கூடிய ஸ்நேகம் எப்படிப்பட்டது, அதெல்லாம் தாயார் எடுத்து சொல்றா. ஏன்னா அப்பதான் இவளை விளக்க முடியும். ஆனால் சாதாரண ஒரு லக்ஷ்மி பத்தி மாத்திரம் இல்லமா. முற்றாரா வனமுலையாள் பாவை மாயன் உய்யகலத்து உள்ளி இருப்பாள், அவருடைய திருமேனில அவருடைய திருமார்பிலே உள்ளுக்குள்ள இருக்கிறாளாம். திருமார்பிலே அதை ஒரு ஸ்தானமாக வைத்துக் கொண்டு அதிலேயே ஈடுபட்டு அங்கேயே இருந்து கொண்டிருக்கிறாள். இவளும் அவளை, இவனும் இந்த பெருமானும் அவளை தன் திருமார்பிலேயே வைத்துக் கொண்டு இருக்கிறான் அப்படின்னா பாரு. பகதி மகிழாம் ஆத்யோவேதா ஸ்திரீ முகரீர் முகைகி வரதனுதையா வாமோபாகா சிவசிய விவர்த்ததே ததவி பரமம் தத்துவம் கோபி தினசிய வசம்பதம். ஸ்லோகம் சுவாமி தேசியன் எத்திராஜ சக்தியில் சாதிக்கிறார். அதாவது பிரம்மா விஷ்ணு சிவன் மூணு தேவர்கள் இருக்காள். அதுல பிரம்மா என்ன பண்ணார், தன் பத்னியான சரஸ்வதி தேவிக்கு தன்னுடைய நாக்கை கொடுத்தார், நாக்கிலே அவர் வச்சிருக்காருன்னு அர்த்தம். சிவன் என்ன பண்றா, தன்னுடைய உடம்புல பாதியை கொடுத்தார், அர்த்தநாதீஸ்வரங்க பேர்ல இருக்க. இவெல்லாம் அப்படி செய்வதன் மூலம் என்ன பண்றாங்கட்டா, நமக்கு ஒரு விஷயம் சொல்றான், பத்னிக்கு என்ன இடம் கொடுக்கணும் அப்படின்னா நாக்கிலே இடம் கொடுக்கணும் அப்படின்னு பிரம்மா காண்பிக்கிற. அதாவது வாக்கிலே சமமான ஸ்தானத்தை கொடுக்கணும், நாம் பேசும்போது அவரை பத்தி பேச வேண்டும், அவளுக்கும் நமக்கும் பேச்சு அப்படிங்கறது ஒரே மாதிரி இருக்க வேண்டும் அப்படின்னு வாக்கிலே சமமான ஸ்தானத்தை கொடுக்க வேணும் அப்படின்னு பிரம்மா சொல்ற. வாக்கிலே சமமான ஸ்தானத்தை கொடுத்தா போறாது, சரீரத்திலே சமமான ஸ்தானத்தை கொடுக்க வேணும். நமக்கு பாதி ஆணுக்கு பாதி பெண் அப்படின்னு சொல்லியோ அர்த்தோவா ஏக ஆத்மனோ எத் பத்னின்னு வேதத்துல வரும். பத்னி அப்படிங்கிறவள் கணவனுடைய பாதி, பெட்டர் ஹாஃப் அப்படின்னு வரும் வேதத்திலே இருக்கிற விஷயம். அது என்ன அர்த்தம் கேட்டா, இவன் செய்யற எல்லா செயல்லையும் அவளுக்கும் பாதி பங்கு உண்டு அப்படின்னு அர்த்தம். யாகமோ தானமோ ஹோமமோ எதுவானாலும் மனைவியோட சேர்ந்து செய்கிறான், மனைவிக்கும் அந்த புண்ணியத்துல பங்கு உண்டு அப்படின்னு அர்த்தம். அதுக்காக தான் வேதம் இந்த விஷயத்த சொல்றது, அதை காமிக்கிறேன். அப்போ வாக்குனாலையும் மாத்திரம் இல்ல, சரீரத்தினாலையும் தான். அப்போ பெருமாள் என்ன பண்றான்னா, சரீரத்தினால் மாற்றம் இல்ல மனசுலையும் இடம் கொடுக்கணும் அப்படிங்கிறார். இது முன்னாடி சொன்ன ரெண்டை காட்டும் ரொம்ப முக்கியம். வாக்குல இடம் கொடுக்கறத காட்டிலும், சரீரத்துல இடம் கொடுக்கறத காட்டிலும், மனசுல இடம் கொடுக்கறதானே ரொம்ப முக்கியம். அப்ப மனசுல தாயாருக்கு எப்படி இடம் கொடுத்திருக்கார் அப்படின்னா, அகலக்கில்லே நிறையும் நான் இந்த மனசை விட்டு நான் போகவே மாட்டேன்னு சொல்லிட்டு அவள் இருக்காளாம். இவனும் அவளை விட்டு பிரியாதபடி ஒரு மனசை வைத்துக் கொண்டிருக்கிறானா, அதனாலதான் மொய் அகலத்து உள் இருப்பாள் அப்படின்னு சொல்றார். இங்க மாயன் மொய் அகலத்து உள் இருப்பாள், மொய்னா அழகான, அகலத்துள்னா திருமார்பினிலே உள் இருப்பாள், உள்ளுக்குள்ளே அடங்கி வாழ்கிறாள், வெளியிலே வரவே மாட்டாள், பிரிந்தே இருக்கவே மாட்டாள் அப்படிங்கிற நிலையில அவள் இருக்கா. தாயாரும் பெருமாளுமாக பெருமாளுடைய திருமார்பை விட்டு நான் நீங்க மாட்டேன் தாயார் சொல்லிட்டு இருக்கார். என்ன ஆனாலும் மார்பிலே வைத்து தரிப்பதுதான் முக்கியமானது விசேஷமானதுங்கிறதுக்காக பெருமாள் அவரை தன் நெஞ்சிலேயே வைக்கிறான் அப்படிங்கிறது இந்த ரெண்டும் பரஸ்பரம் இருக்கக்கூடிய, ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். இதுல ஒரு விஷயம், மொய் அகலத்து உள் இருப்பாள் அப்படின்னு சொல்றா இல்லையா. அப்போ மொய்னா, மொய்னா அழகான அர்த்தம், அழகான திருமார்பு, அந்த திருமார்புக்குள்ளே உள்ளே இருக்கிறாள் அப்படின்னா, எம்பெருமான் கிட்ட ஒரு ஈடுபாடு மட்டுமல்ல, எம்பெருமானுடைய திருமார்பிலே கூட ஒரு ஈடுபாடு இவளுக்கு இருக்கு அப்படின்னு அர்த்தம். முதல்ல பெருமாள் அவளுக்கு மனசாலே, நான் சொன்னேன் இல்லையா, மனசாலே பிடித்திருக்கிறது அப்படின்னு மட்டுமல்ல, பின்ன என்ன கேட்டா, எம்பெருமானுடைய திருமேனி இருக்கோல்லையோ அந்த திருமேனி பிடித்திருக்கிறது, அந்த திருமேனியில திருமார்பு, அந்த திருமார்புல இருக்கக்கூடிய ஒரு போக்யத்துவம் அப்படிங்கறதை இவளை அனுபவித்துக் கொண்டு, நான் இந்த திருமார்பை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதிலே சாய்ந்து அதிலே நிலைப்பாரி அப்படியே இருந்து கொண்டிருக்கிறாள் தாட்சியார் அப்படின்னு இருக்கு. சரி, இவள் அப்படி இருக்கிறாள், எம்பெருமான் எப்படி இருக்கிறான் அப்படின்னு கேட்டான்னா, தாயாருக்கு பெருமாளுடைய திருமார்பு எத்தனை போக்கியமோ அத்தனை போக்கியமும் பெருமாளுக்கு தாயாருடைய திருமார்பும் அப்படின்னு. அதனாலதான் முதல்ல அதை ஆரம்பிக்கிறார், முற்றாரா வனமுலையாள் அப்படின்னு. அழகான திருமலையை உடையவள், வனம்னா அழகானன்னு அர்த்தம், முற்றாரானா முன்னெடுத்ததை முற்றி போகாத அப்படின்னு அர்த்தம், அதாவது இளமையோடு இருக்கக்கூடிய அப்படின்னு அர்த்தம். ஆக தாயாரானவர் எப்படி பெருமாள் திருமார்பிலே ஈடுபட்டு இருக்கிறாரோ அதே மாதிரி தாயார் திருமார்பிலே பெருமாளுக்கும் ஈடுபாடு நிறைய இருக்கும், அதுக்கு கொஞ்சம் கூட குறையாமல் இருக்கும். அந்த திருமார்பிலே பெருமாள் இருக்கிறானா இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆழ்வார் அழகா சொல்றார், மனத்துள்ளான் மா கடல் நீருள்ளான் மலரால் தனத்துள்ளான் தந்துழாய் மார்பன் அப்படின்னு வரும். மனத்துள்ளான் எம்பெருமான் எங்கெங்க இருக்கான் அப்படின்னா, எம்பெருமான் சீவைகுண்ட லோகத்துல இருக்கான், சரி, திருப்பார் கடல்ல இருக்கான், சரி, சூரிய மண்டலத்துல இருக்கான், சரி, யோகிகளுடைய ஹிருதயத்துல இருக்கான், சரி, முக்கியமான விஷயம் விட்டுட்டேலேங்கிறார் ஆழ்வார். மனத்துள்ளான் மனசுல இருக்கான் அந்தரியாமியா, சரி, மா கடல் நீர் உள்ளான் திருப்பார் கடல் இருக்கான், சரி, முக்கியமான விஷயம் சூரிய மண்டலத்துல இருக்காங்கிறங்கோ, யோகிகளுடைய ஹிருதயத்துல இருக்காங்கிறங்கோ, மலரால் தனத்துள்ளான் பிராட்டியாருடைய திருமார்புக்குள்ள இருக்கானோ அவன் அது விட்டுட்டே அப்படிங்கிற. ஏன்னா அவ்வளவு போக்கியமாக பெருமாளுக்கு இருக்கிறபடியினால, அதனால அவளுக்கு எப்படியோ அப்படிதான் இவனுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் காம்பிக்கணுங்கிறதுக்காக, முற்றாரா வரமுலையாள் பாவை மாயன் மொய்யகளை துள்ளிருப்பாள். பாவைன்னா மிகவும் அழகான இந்த தாயாரானவர், முற்றாரா வனமுலையாள் அப்படின்னு சொன்னதாக அவளுடைய ஒரு இளமை அப்படிங்கிறது விசேஷமாக இருக்கிறது அப்படின்னு சொல்றது. எவ்வளவு விசேஷம் அப்படின்னு கேட்டா, எம்பெருமான் எப்படியோ அவனுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும் இல்லையா, பெருமான் எப்பவுமே நித்திய யுவாவாக இருக்கக்கூடியவனாயிற்று, அதனால அதே மாதிரி தாயாரும் நித்திய யுவதியாக எப்பவுமே மாறாமல் ஒரே மாதிரி யுவதியாக இருக்கக்கூடியவர் தாயார் அப்படின்னு தாத்பரியம் இதுக்கு. எம்பெருமானுக்கு பைசாய் போச்சு அப்படிங்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது இல்லையோ, எப்பவுமே சீவை குண்டத்துல நித்திய யுவாவே இருக்கானோ இல்லையோ, அந்த மாதிரி இவரும் இருக்கார். இதை சொல்லச்ச யுவா குமாரஹா அப்படின்னு வேதம் சொல்றது. வேதத்துல ஒரு வச்சனம் ஒண்ணு இருக்கு பெருமாளை பத்தி சொல்லச்ச, பரபிரம்மத்தை பத்தி சொல்லச்ச, யுவா குமாரஹா அப்படின்னு இருக்கு. இதுக்கெல்லாம் நிறைய வியாக்கியானம் பண்ணிருக்கா. யுவா அப்படின்னா யௌவனத்துல இருப்பவன், இளைஞன், வாலிபன் அப்படின்னு அர்த்தம். குமாரஹா அப்படின்னா கௌமாரத்துல இருப்பவன் அப்படின்னு அர்த்தம். எப்பவுமே இந்த யௌவன பருவம் வாலிப பருவம்னு சொல்லுவா தமிழ்ல, யௌவன பருவம்னு சமஸ்கிருதத்துல சொல்லுவா. இந்த யௌவன பருவத்துக்கு முன்னாடி கௌமாரம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும், அதான் முதல்ல குழந்தையா இருக்கு இல்லையா, குழந்தையா இருக்கச்சு சைசம் அப்படின்னு பெயர், குழந்தை கை குழந்தை. அப்புறம் பால்யம் அப்படின்னு பெயர், பால்யம்னா விளையாடுற குழந்தை, தானே போய் அங்க எங்கெல்லாம் போய் 3 வயசு 4 வயசு 5 வயசு, கை குழந்தைனா அம்மாவோட கூடவே பால் சாப்பிட்டு இருக்கிற குழந்தை, அது சைசம். அப்புறம் மேல பால்யம் அப்படின்னா தானே விளையாடி விளையாடி அப்படி எல்லாம் இருக்கக்கூடியது, அதே மாதிரி அடுத்தடுத்த பருவம் ஒரு மொழி வரும். அப்புறம் கௌமாரம் அப்படின்னு ஒண்ணு, அந்த குழந்தை அழகா வளரக்கூடிய படித்து கொண்டு அது வளரக்கூடிய சமயம் தான் அந்த கௌமாரம் அப்படின்னு பெயர். அதுக்கப்புறம் யௌவனம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஒரு விதத்துல சொல்லணும்னா, யௌவனம்னா அவன் கொஞ்சம் பெரிய பையன் ஆயிட்டான் அப்படின்னு அர்த்தம், அந்த மாதிரி இருக்கக்கூடிய பருவம். அப்ப எம்பெருமான் எப்படி இருக்கான் அப்படின்னு கேட்டானா, எப்பவுமே எப்படி இருப்பான், யுவாவா இருப்பான், ஆனா யுவா குமாரஹா கௌமாரத்தோடையும் யுவாவோடையும் இருப்பான் அப்படின்னு ரெண்டும் கலந்த மாதிரி இருக்கும். அப்போ யௌவனம் வந்துருத்தனா கூட அது கூட அவ்வளவு சுவாரஸ்யம் இல்லை, இந்த கௌமாரமும் யௌவனமும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு பருவம், நடுவுல ரெண்டுக்கும் சேர்ந்து நடுவுல இருக்கக்கூடிய பருவம் இருக்கோ இல்லையோ, அதுதான் ரொம்ப ஒசத்தியான பருவம். ஒசத்தியானா என்ன கேட்டானா, ரொம்ப அழகான ஒரு பருவம் அது. ஏன்னா அது ஒரு 2 கட்ட வயசு அப்படின்னு சொல்லுவா பெரியவா, இது ஒரு 2 கட்ட வயசு அப்படின்னு. அந்த மாதிரி பாதி விஷயங்கள் தெரியும், பாதி விஷயங்கள் தெரிய ஆரம்பிக்கும், பாதி அனுபவங்கள் புரியும், பாதி அனுபவங்கள் புரிய ஆரம்பிக்கும், ஒரு துருதுருப்பு இருக்கும், ஒரு பரபரப்பு இருக்கும், ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருக்கும், இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு வயசு அது. அந்த வயசு அதுதான் யுவா குமாரஹா அப்படி ஒரு வியாக்கியானம், யுவா அகுமாரஹான்னு ஒரு வியாக்கியானம், அகுமாரஹான்னு பிரிச்சு ஒரு வியாக்கியானம் பண்ணிருக்கேன். அதாவது அகுமாரஹான்னு என்ன அர்த்தம்னா, கௌமாரம் விட்டுடுத்து யௌவனம் ஆரம்பிச்சுடுத்து, அப்போ அப்பதான் கௌமாரம் விட்டு யௌவனம் ஆரம்பிச்சிருக்கு அந்த நிலை அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி இருந்தா இவ்வளவு அழகா, அப்பதான் வந்து அப்ப என்ன கேட்டான்னா, சரீரத்துல ஒரு தேஜஸ் இருக்கும், சரீரத்துல ஒரு புஷ்டி இருக்கும், ஒரு சரீரத்துல ஒரு பிரகாசம் இருக்கும், கண்ணுல ஒரு மினுவெடுப்பு இருக்கும், எல்லாம் இருக்கும், அந்த சமயம் இருக்கும், ஒரு துருதுருப்பு இருக்கும், மொத்தமும் இருக்கும். பெருமாள் ஸ்ரீராமன் அந்த நிலைமையிலதான் இருந்தார் அப்படின்னு வரும். அதாவது விஸ்வாமித்தர் காட்டுக்கு கூட்டினு போறாரு இல்லையா, அப்போ அஜாத வியஞ்சன ஸ்ரீமான் பாலசியாம சிவேக்ஷணஹான் மாரிச்சந்திரி ஸ்லோகம் ஒண்ணு இருக்கு பின்னாடி வருது. பெருமாள் ராமன் எப்படி இருந்தானா, அஜாத வியஞ்சனஹா அப்படின்னு, மீசை முளைக்கலையா இன்னும், ஆனா மீசை முளைக்கலாமான்னு பாத்துட்டு இருக்கான், அரும்பு விட்டு மீசை முளைக்கலாம, மீசை முளைச்சா யோனம் ஆரம்பிச்சிருக்கும்னு அர்த்தம். ஆனா யோனம் ஆரம்பிச்சுட்டு இருக்கு, கௌமாரம் விட்டுன் இருக்கு, அதான் யுவா அகுமாரஹா, குமாரம் விட்டுன் இருக்கு, யுவாத்வம் ஆரம்பிச்சிருக்கு அந்த நிலைமை அப்படின்னு அர்த்தம். அதை பார்த்துதான் மாரிச்சனே மோகிச்சு போயிட்டான், இன்னும் யுத்தம் பண்றவன்னா இந்த பையன் உழு அழகா இருக்கான் அப்படின்னு மோகிச்சு போய் அவன் சொல்ற ஸ்லோகம் தான் அஜாத வியஞ்சன ஸ்ரீமான் பாலஹா சியாமஹா சுபேக்ஷணஹா அப்படின்னு சொல்லிட்டு, அந்த அந்த நிலைமையிலதான் சீதாதேவியோட கல்யாணத்துக்கு கூட்டுன்னு போற. அப்ப சீதாதேவி எப்படி இருக்கான்னா, அவரும் அதே மாதிரியே இருக்கார், இவருக்கு ஏத்த மாதிரியே, யுவானா அவர் யுவதியா இருக்கார், குமாரஹா அப்படின்னா அவர் குமாரிணி குமாரி அப்படின்னு சொல்லும்படி இருக்கார். அப்போ இவருக்கு ஏத்த மாதிரி துல்யசீல வயோ விருத்தாம் துல்யாபிலஜ அபிஜன லக்ஷணாம் ராகவோர் கதி வைதேகி தஞ்சே யமசிதேக்ஷணா, அந்த ராகவனுக்கு ஏற்றவள் இவர், இவருக்கு ஏற்றவள் அவன் அப்படின்னு சொல்லும்படி இருக்கான். இத ஆஞ்சநேயர் சொல்ற, துளசியில வயோ விருத்தாங்கிறத சுந்தரகாண்டத்துல ஆஞ்சநேயர் சொல்ற. சரி, சுந்தரகாண்டத்துல ஆஞ்சநேயர் பார்க்கும்போது கிட்டத்தட்ட கல்யாணம் ஆகி 25 வருஷம் ஆயிடுச்சு, கல்யாணம் ஆகி, அதாவது பெருமாளுக்கும் தாயாருக்கும் கல்யாணம் ஆகி, சீதாபிராட்டிக்கும் கல்யாணம் ஆகி 12 வருஷம் அயோத்தியில இருந்தா, அதுக்கப்புறம் காட்டுக்கு போய் 14 வருஷம் காட்டுக்கு போனான், அதுல 14வது வருஷம் 13 வருஷம் ஆயிடுச்சு, 25 வருஷம் ஆயிடுச்சு, 14வது வருஷம் தான் இந்த கடைசியில ராவணன் வரான். அப்பதான் ஆஞ்சநேயர் போய் பாக்குற, 25 வருஷம் கழித்து ஆஞ்சநேயர் பாக்குற. அப்ப தாயார் எப்படி இருக்க, பெருமாள் எப்படி இருக்கான்னா, அப்ப பெருமாள் யுவா குமாரஹான்னு சொல்லும்படி அப்படியே இருக்க, தாயாரும் யுவதிஷ்ட குமாரினின்னு சொல்லும்படி அப்படியே இருக்கா. இவா ரெண்டு பேருக்கும் அது மாறவே இல்லை. எது மாறல, இளமை அப்படிங்கிறதோ அழகுங்கிறதோ ஏதோ வயசான வயசான ஏதாவது மாற்றம் ஒரு மொழியும், எந்த மாற்றமும் இல்லாமல் அப்படியே இருந்துட்டு இருக்கா ரெண்டு பேரும். அவதான் விவாக காலத்துல எப்படி இருக்காளோ அப்படியே இருக்காராம், அதனால விவாகம் பண்ணி பார்த்தா எப்படி அப்படி பாக்குறாரு ஆஞ்சநேயர், இந்த தனித்தனியா தான் பாக்குறார், சீதா பிராட்டி அசோகோணத்துல பாக்குறார், ஆனா கூட மனசா ஜெகாம தம்பிரபுங்கிற மனசுனால ராமன் கிட்ட போற, ரெண்டு பேரையும் சேர்ந்து பக்கத்துல வைக்கிற, கல்யாணம் எப்படி நடந்திருக்கும்னு யோசிச்சு பாக்குற, அப்பவும் இதே மாதிரிதான் இருக்கா, இப்பவும் அதே மாதிரிதான் இருக்கா. அதுக்கப்புறம் நீ எத்தனையோ வருஷம் இருந்தா அப்பவும் அதே மாதிரிதான் இருந்தா, ஏன்னா பரபிரம்மத்தினுடைய ஒரு திவ்யமான திருமேனியானது, அதுக்கு மாற்றம் கிடையாது இல்லையோ, அதனால எப்பவுமே யுவா குமாரா அப்படிங்கிற மாதிரியும் அவர் யுவதிஷ்ட குமாரிங்கிற மாதிரிதான் இருந்தார். அப்ப சின்ன வயசுல பால்யம் யோ அதெல்லாம் கிடையாதா, சைசமம் பால்யம் தான் கிடையாதுன்னா, அதெல்லாம் தான் அவதாரத்துல வச்சிருந்தார் பெருமாள் அபிநயம் பண்ணிட்டார். அதாவது நமக்கெல்லாம் எப்படின்னு கேட்டானா, சைசமம் பால்யம் இதெல்லாம் வளர்ந்து வளர்ந்து வரணும், குழந்தை மேல மேல வளரணும் இல்லையோ, ஆனா பெருமாளுடைய திருமணியில அந்த மாதிரி வளர்ச்சி எல்லாம் கிடையாது, அவரே தன்னுடைய ரூபத்தை மாத்தி மாத்தி சங்கல்பத்தினாலே மாற்றி எடுக்கிறார். நமக்கு சங்கல்பத்தினாலே மாறாதே, பின்ன நாம சாப்பிடற சாப்பாடு இருக்கு இல்லையா, அதனால மாறணும், சத்து இதெல்லாம் வந்து அது மாறணும். ஆனா பெருமாளுக்கு அப்படி இல்லை, அப்ராகிரமான ஒரு திருமணி ஆனபடினாலே சங்கல்பத்தினாலே பெருமாள் என்ன பண்ற, முதல்ல குழந்தையா இருந்து அதுக்கப்புறம் பாலனா இருந்து இப்படி எல்லாம் நடந்துக்கிறார். ஆனால் வேதத்திலே சொன்ன எம்பெருமானுடைய வயசு, நித்திய யுவாவாக இருக்கக்கூடிய வயசு, யுவா குமாரஹான்னு வேதம் சொன்ன வயசு, அது வந்தப்புறம் அங்கே இருந்துட்டா பெருமாள், தாயாரும் சீதா பிராட்டியும் அங்கே இருந்துட்டா, அந்த வயசு மாறாமல் அப்படியே இருக்காருங்கிறதுதான் முற்றாராவணமுலையாள், முற்றே முற்றாது இது. அந்த திருமேனுடைய அழகு அதுக்கு முத்தி போச்சு அப்படின்னு ஒண்ணு கிடையாது, ஒரே மாதிரி தான் இருக்கக்கூடியது. அதனால பெருமாளுக்கு ஏற்றதா இருக்கான். அது சுவாமி தேசியன் சொல்றார், குச்சத்தட விகரண சமுச்சித்த கரதலாங்கிற ஒரு அழகான ரகுவீர வித்தியத்துல மேலோட்டம் பார்த்தா இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் புரியாது. ஜன கதுகித்து குச்சத்தட விகரண சமுச்சித கரதலா அப்படிங்கிற என்ன கேட்டாங்களா, பிராட்டியாருடைய திருமலை இருக்கொல்லியோ அதுக்கு ஏற்றதான எம்பெருமானுடைய திருமீதி, அதுக்கு ஏற்றதான திருமார்பு, அதுக்கு ஏற்றதான திருக்கைகள் உடையவன் அப்படிங்கிற. அப்ப என்ன அர்த்தம் கேட்டான்னா, அப்ராகிருதமான ஒரு திருமேனி அது, யுவா குமாரகா அப்படின்னு சொல்ற மாதிரி மாறாம இருக்கக்கூடியவன் அவன், யுவதிஷ்ட குமாரிணி அப்படின்னு சொல்ற மாதிரி மாறாம இருக்கக்கூடியவள் இவள். அப்படியானா இவளுடைய திருமலை தரத்துக்கு ஏற்றதான திருக்கைகள் அப்படிங்கிறது பெருமாளுக்குதான் இருக்க முடியும், வேற யாருக்கு இருக்க முடியும் அப்படின்னு இந்த விஷயத்தை வச்சுட்டுதான் இத்தனை பார்த்தோம் இல்லையா, பெருமாள் எப்படி இருந்தா, தாயார் எப்படி இருந்தார், இப்படி மாறாம இருந்தாள், அதையெல்லாம் வச்சுட்டுதான் அந்த ஸ்லோகத்துல சாதிக்கிறேன். கேட்டா மேலோட்டமா பார்த்தா அதுக்கு சரியான அர்த்தம் புரியாது போயிடும். ஆக முற்றார ஆவணமுலையாள், பெருமாளுக்கு ஏற்றதாக ஒரு யௌவனம் மாறாத இருக்கக்கூடிய அழகான திருமலை தடத்தை உடையவள். முற்றாரா வனமுலையாள் பாவை, அழகான பெண்ணாக இருக்கக்கூடியவள் அப்படின்னு அர்த்தம். பாவை மாயன், பாவை அந்த பாவையானவள் மாயன் மொய் அகலத்துள் இருப்பாள் அப்படின்னு அர்த்தம். பாவை அப்படின்னா பெண்ணாக இருக்கக்கூடியவன்னா ஒரு வேடிக்கை என்னங்கிறங்களே, ஆத்மால ஆண் பெண் வித்தியாசமே கிடையாது. நம்ம அடிக்கடி பார்த்துருக்கோம் அந்த சாஸ்திரங்கள்ல, நம்ம சரீரத்துலதான் ஆண் பெண் தாவது, ஆத்மால ஆணும் பெண்ணும் ஒண்ணு கிடையாது. இப்ப இந்த ஜென்மத்துல இந்த பிறப்புல ஆணாக பிறந்திருக்கோம்னா அடுத்த பிறப்புல பெண்ணாக பிறக்கலாம், மூணு பிறப்பத்துல பெண்ணால இருக்கலாம், எப்படி என்ன இருக்கலாம். அது மாதிரி சீரியல் உலகத்துக்கு போயிட்டான்னு வச்சுக்கோங்க, அங்கேயும் போனா இவன் வந்து ஆண் பெண் அப்படிங்கறதெல்லாம் ஆத்மால தெரியாது. அங்கேயும் சரீரத்துல வேணும்னா ஒருத்தருக்கு பெண்ணாக இருந்து கைங்கறி மரணம் அப்படின்னு ஆசை வந்து வச்சுக்கோங்க, அப்ப பெண் சரீரத்தை எடுத்துக்கலாம். இல்ல ஆணாக இருந்து கைங்கறி மரணம் அப்படின்னா ஆண் சரீரத்தை எடுத்துக்கலாம். அப்ப அவாவா சீவை குண்டத்துல நம்ம இஷ்டப்படி எடுக்கலாம், இந்த சம்சார லோகத்துல நம்ம இஷ்டப்படி எடுக்க முடியாது. அவன் என்ன கொடுத்துருக்காரோ அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதுதான், பெண் சரீரமோ ஆண் சரீரமோ என்னவோ எப்படியோ கொடுத்துருக்கானோ அதை வச்சு நாம நடந்துக்க வேண்டியதுதான், வேற வழி கிடையாது அப்படின்னு இருக்கு இல்லையா. ஆனால் இந்த பெருமாள் தாயா இருக்காரோ இவா ரெண்டு பேருக்கு மாத்தம் அந்த ஸ்திரீத்வம் அந்த புருஷத்துவம் அது மாறவே மாறும். நமக்கு உண்மையில கிடையாது, அது சரீரத்துக்கு தான் உண்டு. ஆனா பெருமாள் எப்பவுமே புருஷ சரீரத்தை எடுத்துன்னு அப்படியேதான் இருக்கார். சீவை குண்டத்துல தாயார் ஸ்திரீ சரீரத்துலாம் இருக்கார், அது மாறாம ரெண்டு பேரும் இருந்துட்டு இருக்கா. அதனால பாவை அப்படின்னா பாவைத்தனம் மாறாமல் இருக்கக்கூடியவர். எப்படியானா முற்றாரா வனமுலையாள் அப்படின்னு சொன்னாரோ அந்த மாதிரி பாவைத்தனம் மாறாமல் எப்பொழுதுமே இந்த மாதிரியான ஸ்திரீ திருமேனியை எடுத்துக்கொண்டு பெருமாளோடு கூட இருப்பவள் அப்படின்னு அர்த்தம். அவன் எப்படின்னா புருஷோத்தமஹா அப்படின்னு பெயர், அவன் புருஷோத்தமனாக புருஷத்தன்மையை மாறாமல் இருந்து கொண்டு தாயாருடன் கூட இருப்பவன் அப்படின்னு. மாயன், அப்போ மாயன் ஆச்சரியமானவன் அர்த்தம். மாயன்கிற திருநாமம் பல இடத்துல நம்ம கேட்டிருக்கோம், ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு ஆச்சரியம், அந்தந்த இடத்துல பாத்துக்கணும். ரொம்ப ஆச்சரியம், சிவை குண்டத்திலேயும் பெருமாள் ஜெகத்தை எல்லாம் சிருஷ்டிக்கிறான் அப்படின்னா அது ஆச்சரியம். கிருஷ்ணாவதாரத்திலே வந்து அந்த ஆயர் குல பெண்களோடு கூட எல்லாரோடையும் ஆனந்தமாக வாடி மேய்ச்சிட்டு இருந்தான்னா அது ஒரு ஆச்சரியம். எத்தனையோ ஆச்சரியம் இல்லையோ கிருஷ்ணாவதாரம்னு வந்தோடனே ஞாபகம் வந்துட்டு பாருங்க. கிருஷ்ணாவதாரத்துல ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கு, அங்க பிரம்ம மோகன லீலான்னு ஒரு லீலா இருக்கு. இது ஒரு வருஷ காலம் நடந்த லீலை இது. அதாவது பிரம்மா வந்து எல்லாரையும் எடுத்துன்னு போயிட்டார், இங்க பசுமாடுகள் எல்லாத்தையும் பிரம்மா அபகாரம் பண்ணி போயிட்டார், பசுமாடுகள் கோபர்கள் எல்லாரையும் அபகாரம் பண்ணி போயிட்டார். உடனே கண்ணன் என்ன பண்ணான், தானே வந்து பசுமாடாக மாறி கோபர்களாக மாறி இங்க தானே இருந்துட்டு இருக்கான். ஒரு வருஷம் கழிச்சுதான் பிரம்மா வந்த, வந்து பார்த்தா இவா என்ன ஒண்ணும் இல்லாம தேடி இருந்த பாலும் தவிச்சு இருந்த பாலும் பார்த்தா ஆனா சந்தோஷமா இருக்கா. அவர்கிட்ட என்ன இருக்கோ மொத்தம் இவகிட்ட இருக்கு, அவருக்கே சந்தேகம் வந்துருத்தோம். நம்ம கிட்ட இருக்கிறது ஒரிஜினலா, இங்க இருக்கிறது ஒரிஜினல்லாம் சந்தேகம் வந்துருத்தோம். அந்த மாதிரி ஆயிடுச்சு. இது ஒரு வருஷ காலம் நடக்கச்ச, அப்பதான் கிருஷ்ணனுக்கு என்ன ஆச்சுன்னா அந்த முன் பருவம் போய் அடுத்த பருவம் வரதான் அப்படின்னு சொல்ற பாகவத அழகா ஒண்ணு வரும், கௌமார பருவம் அப்படிங்கறது வருது. அப்போ அப்ப கிருஷ்ணன் தான் யுவா குமாரகாங்கிறதுக்கு சரியான விசேஷனம், சரியான விஷயம் கிருஷ்ணன் தான். ஏன்னா இத்தனை ஆயர் குல பெண்களோடு கூட குறவை எல்லாம் கூத்து கண்ணன் அனுபவித்தான்னா அது அப்படிப்பட்ட ஒரு ஒரு பருவம் அது. அது நன்னா பூர்ண யுவாவா இருந்தா நிச்சுக்கோங்க அது ரசிக்காது, ஏன்னா அவாவளுக்கு கட்டுப்பாடுன்னு உண்டு இல்லையோ. இல்ல வெறும் கௌமாரம் அப்படின்றதால அது சுமாரா தான் இருக்கும், அது யுவா குமாரகான்னு சொல்லக்கூடிய ஒரு ரீதியில இருக்கான் கண்ணன். அதனால இது எல்லாருக்கும் அனுபவிக்கும்படி இருக்கு. அது அப்போ மாயன்னா ஆச்சரியமானவன் அப்படின்னா எத்தனையோ விதத்துல எம்பெருமான் ஆச்சரியமானவனா இருக்கச்ச, இப்ப என்ன கேட்டா இப்படிப்பட்ட தாயார் அந்த தாயாரோட கூட எம்பெருமானம் சேர்ந்திருந்து இவர்கள் ரெண்டு பேருமாக ஈஸ்வர ஈஸ்வரிகளாக இருந்து கொண்டு எல்லாரையும் ரட்சிக்கிறான்னா எப்படிப்பட்ட ஆச்சரியம். எம்பெருமானுடைய ஆச்சரியத்துல எத்தனையோ நம்ம பார்த்திருக்கோம், ஆச்சரியமான திருமேனி அப்படின்னு பாத்திருக்கோம். ஆச்சரியமான லீலைகள் அப்படின்னு நிறைய பார்த்திருக்கோம், ஆச்சரியமான கல்யாண குணங்கள் அப்படின்லாம் பார்த்திருக்கோம். எல்லாத்துக்கு மேல முக்கியமான ஒரு ஆச்சரியம் இப்ப நாம பாக்குறோம், இந்த பாசுரத்துல பாக்குறோம் என்ன கேட்டானா, எம்பெருமானும் பிறா தாயாருமாக ஆச்சரியமான திருமேனியை எடுத்துக்கொண்டு அந்த ஜீவர்களை ரட்சிக்கணுங்கிறதுக்காக புருஷனாகவும் ஸ்திரீயாகவும் மாறாத ஒரு திருமேனியை எடுத்துக்கொண்டு பரஸ்பரம் அவர்கள் பிரேமத்தை பரிமாறிக்கொண்டு அதே சமயம் ஜீவர்களுக்கெல்லாம் அனுகிரகம் பூர்ண அனுகிரகம் அப்பதான் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக பூர்ண அனுகிரகம் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னா இதுதான் ஆச்சரியம். அப்படிப்பட்ட ஆச்சரியம் உடையவன் எம்பெருமான். உற்றாரா வரமுலையாள் பாவை மாயன் மொய்யகல தொழில் இருப்பாள். அப்படிப்பட்ட ஆச்சரிய பூதனான எம்பெருமானுடைய அழகான திருமார்பிலே உள்ளே இருக்கக்கூடியவள் அவள். ஏன்னா எம்பெருமானுடைய திருமேனியும் அத்தனை திருமார்பும் அத்தனை விசாலமானது, அந்த திருமார்பிலே தாயார் அப்படியே கொள்ளுவாள் உள்ளுக்குள்ள. அத்தனை விசாலமான ஒரு திருமார்பு இருக்கிறபடினாலே அவள் சின்ன ரூபத்தை எடுத்துக்கொண்டு அங்கே இருக்கிறாள். அவனை போல சொத சித்தமான ஞான சக்தி உடையவள் கெடியர் அப்படின்னா, எம்பெருமானை போல ஞானம், எம்பெருமானை போல சக்தி, எம்பெருமானை போல ஈஸ்வரத்துவம் எல்லாம் இருக்கு. எல்லாம் இருந்தா பக்கத்துலதான் உட்காரணும், உமக்கு சமம் நான் தான் அப்படின்னா, எல்லா விதத்திலையும் இவருக்கு அவருக்கு சமம் அப்படின்னா பக்கத்துல உட்காரு அப்படின்னு சொல்லுவார். சிவகுண்டத்துல பக்கத்துல தான் இருக்க, பெருமானோட பக்கத்துல தான் இருக்க, என்ன ரெண்டு பேரும் ஈஸ்வரிகள் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வாஸ்தவம் தான், ரெண்டு பேரும் ஈஸ்வரிகள் தான். எம்பெருமானை போல ஞான சக்தி முதலானதா இருக்கு. சீலாதி அனவதிக அதிசய அசங்கேய கல்யாண குணகணாம் பகவதீம்னு சொல்றார் கத்தியத்துல. சீலம் முதலான கல்யாண குணங்களை பார்த்தா பெருமாளுக்கு எப்படியோ அப்படியே தாயார். பகவதீம் ஸ்ரீயம் தேவியம், அவன் பகவான்னா இவள் பகவதி, பரிபூர்ணமா இருக்கக்கூடியவர்கள். ஆனாலுமே தாயார் என்ன பண்றாருன்னா, மொய் அகலத்துள் இருப்பாள், பக்கத்துல இருக்கலாம், ஆனா பக்கத்துல இருக்கிறத காட்டிலும் எம்பெருமானுடைய திருமார்பு உள்ளுக்குள்ளே அடங்கி இருப்பதுங்கிறது போக்கியதா அதிசயத்தாலே அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டா, எம்பெருமானை பரம போக்கியமாக தாயார் நினைக்கிறாள், சமமாக நினைக்கிறாள் அப்படின்னு ஒரு பக்கம், பரம போக்கியமாக தாயார் நினைக்கிறாள் அப்படிங்கிற அப்படின்னாலே போக்கியதா அதிசயத்தாலே திருமார்பிலே இருக்கார். அது மட்டுமல்ல, சில சமயம் பார்த்தா திருவடியிலையும் இருப்பார். அந்த பெருமாளுடைய திருவடியை தன்னுடைய கைகளாலே திருக்கைகளாலே வருடி கொண்டிருப்பாள்னா, அது எதனாலையும் கேட்டான்னா சேஷத்துவத்தினாலே. தாயாருக்கு பெருமாளை குறிச்சு சேஷத்துவம் வச்சுட்டு இருக்காரு இல்லையா, சதஸ்ரீ ஸ்தம் விஷ்ணு ஸ்வமசி, பெருமாளை சேஷியாக ஆக்கி தன்னை சேஷமாக ஆக்கி கொண்டு எம்பெருமான் திருவடி வருடுதல் அப்படிங்கிற கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கார் அப்படின்னு. அப்ப எப்படி இருக்கேன் கேட்டான்னா, அப்ப மூணும் இருக்கு தாயாருக்கு, பெருமாளுக்கு சமமான பெருமைகள் மொத்தமும் இருக்கு, அதே சமயம் பெருமானை போகமாக கொண்டு அனுபவிக்கிறார் அப்படிங்கறதும் இருக்கு, பெருமானுக்கு சேஷமாக இருந்து கொண்டு கைங்கரியம் செய்கிறார் அப்படிங்கறதும் இருக்கு, எல்லாம் தாயாருக்கு இருக்கு. அதான் மொய் அகலத்துள் இருப்பாள் அக்கிதே கண்டும், இப்படி எல்லாம் இந்த பெண் கிட்ட திருத்தாயாரானவர் எடுத்து சொல்றார் அப்படின்னா, உன்னே என்ன ஒரு இது ஒரு மிதுனம் இருந்தபடின்னு பெரியவாச்சமல்லி ரொம்ப அழகா சாதிக்கிறாங்க. என்ன ஒரு திவ்ய தம்பதிகள், இப்படி இப்படி கூட ஒரு தம்பதிகளா அப்படின்னு நாம நினைக்கும்படியாக லோகத்துக்கெல்லாம் உதாரணமாக பெருமாளும் தாயாரும் அங்கே இருக்கிறானா. மொய் அகலத்து உள் இருப்பாள், பெருமாளுடைய திருமேனிக்கு ஒரு அடையாளமா இருக்கலாம். ஏன்னா தாயாரை கொண்டுதான் திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் பெருமாள் கண்டுபிடிக்கணும் எல்லாரும். திருமார்பிலே தாயார் எல்லாம் பெருமாளே கிடையாது, எந்த அவதாரமானாலும் சரி எந்த அர்ச்சாவதாரமானாலும் சரி பெருமாள் திருமார்பிலே தாயார் கட்டாயம் இருப்பார், அது இல்லாம பெருமாளே கிடையாது. அப்ப பெருமாளுடைய தித்தியமங்கல திவ்யமங்கல விக்கிரகம் அப்படின்னா தாயாரை வச்சு அடையாளம் கண்டுபிடிக்கலாமா இல்ல, அது வேதம் சொல்றது. ஸ்ரீ இஷ்டதே லக்ஷ்மி இஷ்ட பத்னியோன்னு, ஸ்ரீ வத்சவக்ஷா நித்யஸ்ரீஹி அஜய்ய சாஸ்வதோ த்ருவா அப்படின்னு மந்தோதரி கூட சொல்றா. நித்யஸ்ரீஹி அப்படிங்கிற நித்தியமாக உன்னுடைய திருமார்பிலே தாயால் இருக்காளே அப்படின்னு அப்படின்னு. அப்போ ஸ்வரூபத்தினாலே பெருமாளும் தாயாரும் பிரிய மாட்டார்கள் சேர்ந்தே இருக்கா மாத்திரம் இல்ல, திவ்யமங்கல விக்கிரகத்தை வச்சு பார்த்தாலும் பெருமாளும் தாயாரும் சேர்ந்தே இருப்பார்கள். அப்ப நம்ம இதுவரைக்கும் சாஸ்திரங்கள் என்ன பார்த்தோம்னு கேட்டானா, உபாயத்திலையும் பெருமாளும் தாயாரும் தான் உபாயம், உபேயத்திலையும் பெருமாளும் தாயாரும் தான் உபேயம், அது மட்டுமல்ல சொரூபத்துல பார்த்தாலும் கூட பெருமாளும் தாயாரும் சேர்ந்துதான் சொரூபம் அப்படின்னு ஆச்சு. உபாயம் ஆச்சு உபயம் ஆச்சு மாத்திரம் இல்ல, சொரூபம் ஆத்மஸ்வரூபத்தையும் எடுத்துக்கோங்களேன். திவ்யமங்கல விக்கிரம் இருக்கட்டும், பெருமாள்னா தாயார் இல்லாத பெருமாள் கிடையாது அப்படின்னு ஆச்சு. அந்த மாதிரி ஏன்னா வேதமே அப்படி காண்பிக்கிறது, அதனால சொரூப நிரூபகமாக தாயார் இருக்காராம். எம்பெருமானுடைய சுரூபம் எம்பெருமான் யார், பரபிரம்மம் யார்னா சிவபதி அப்படின்னு சொல்லும்படியாக தாயார் இருக்காராம். அதனால அல்லாத நாச்சியாருக்கு விபூத்தி அந்த பாவமே உள்ளது, இவளுக்கு சொரூப விபவங்கள் மூன்றிலும் அண்மையம் உண்டு. மற்ற நாச்சியார் இருக்கா இல்லையோ, பூமாதேவி அப்புறம் சில நாச்சியார்கள்லாம், ஸ்ரீ நீலாதேவி முதலாளெல்லாம் அவர்கள்லாம் எப்படின்னு கேட்டானா, எம்பெருமானுக்கு சமமான சுரூபம்னு அவளுக்கு கிடையாது கிடையாது. ஏன்னா எம்பெருமான் விபூத் சுரூபமாக இருக்கான், அப்படி சமமாக அவர்கள் இருக்கார்கள் அப்படிங்கிறது கிடையாது. என்ன கேட்டான்னா, வைபவம் விபவங்கள் உண்டு அவளுக்கும், எம்பெருமானுக்கு சமமான வைபவங்கள்லாம் இருந்தா கூட எம்பெருமானோட கூட அவனுக்கு ஏற்றதான சொரூப ரூப குண விபவ ஐஸ்வர்யா அப்படின்னு மொத்தத்தையும் எடுத்து பார்த்தானா இந்த பெரிய பிராட்டியாருக்கு இருக்கு. அது மற்ற பேருக்கு விபூத்தி அந்த பாவமே உண்டு, அவர்களே எம்பெருமானுடைய விபூதிகள். அதாவது என்ன கேட்டானா, இந்த தாயாருக்கு இப்ப மூணு பார்த்தோம் இல்லையோ, பெருமாளுடைய திருமார்பிலே இருக்கார், பெருமாளுடைய திருவடியை பிடித்து கொண்டிருக்கிறார், பெருமாளுக்கு பக்கத்துல இருக்கார் அப்படின்னா அவர்கள்லாம் எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்யக்கூடியவர்கள் அப்படிங்கறது உண்டே தவிர எம்பெருமானுக்கு சமமாக ஈஸ்வரத்துவம் கொண்டிருப்பவர்கள் அப்படின்னு அவர்களை சொல்ல முடியாது. ஏன்னா ஆகமத்துல அப்படிதான் சொல்லியிருக்கு. அதனால அப்படிப்பட்ட பெருமையுடையவர் தாயார், அதனால்தான் உள் இருப்பாள் அப்படிங்கிற, இவள் இருக்கிறாள் அதனாலதான் பெருமானே இருக்கான் அப்படின்னுட்டா பெருமானே யாருன்னே தெரியாது. ஏன்னா மற்ற தேவர்களுக்கும் என்ன வித்தியாசம், சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மன்னு வேதத்தெல்லாம் சொல்லியிருக்கு. சரி, யார் அந்த சத்தியம், யார் அந்த ஞானம், யார் அந்த அனந்தம், யார் அந்த ஆனந்தம், வேதத்துல சொல்ல பரபிரம்மம் பரமாத்மா பரமபுருஷன் யாருன்னு கேட்டான்னா சிவபதின்னு அடையாளம் காமிச்சு கொடுக்கிறது வேதம். அதனால அப்படிப்பட்டாக இருக்கிறாள். முற்றாரா வனமுலையாள் பாவை மாயன் மொய்யகலத்துள்ளிருப்பாள் அக்தும் கண்டும் அற்றாள். இந்த விஷயத்த சொன்னா உடனே அது மொத்தத்தையும் கண்டும் நேர பார்த்த மாதிரி புரிஞ்சுட்டு அவளுக்கு தெரியும். இல்ல கேக்கற மாத்திரம் இல்ல, எல்லாம் தெரியும், எல்லாம் நானும் எத்தனையோ பார்த்தாச்சு. அற்றாள் ஆனா கூட பெருமாளோடு அவள் சேர்ந்தே இருப்பாள். அதாவது பெருமாளை விட்டு பிரிமாட்டால் பெருமாளுக்கு அற்று தீர்ந்தினால், பெருமாளுக்கு அற்றாள்னா அனரியா அனன்யாருகை ஆனால் அர்த்தம். பெருமாளை தவிர வேற யாருக்கும் நான் அருகே இல்ல, பெருமாளுக்கே ஏற்பட்டவள் நான் அப்படின்னு அளவு அற்று தீர்ந்தாள். அப்ப தாயார் தான் ஏற்கனவே இருக்காரே அப்படின்னா, அந்த தாயார் இருக்கவே தான் அந்த பெருமாளுக்கு நான் அற்றுத்தி இருந்தேன் அப்படின்னா. ஏன்னு கேட்டான்னா, அவர் இருக்கார், அவர் சேர்த்து தருவார், அவருடைய அம்சமா நான் இருக்கேன், அவருடைய சேஷமாக பெருமாள் தாயார் அப்படிங்கிற இந்த ரெண்டு பேருக்கும் சேஷமாக அப்படித்தானே நான் இருக்கேன் அப்படின்னு. அத்தும் கண்டும் அற்றாள், அதான் இப்ப இந்த தாயா இருக்கார் இல்லையோ, அதாவது இந்த பரகால நாயகியோட திருத்தாயார். அவர் சொல்ல, நான் இப்படி சொன்னேன், ஆனா நான் விடுகைக்கு சொன்ன குற்றம் பற்றுகைக்கு உடலாயிட்டுங்கிற, பெருமாளை விட்டுடணுங்கிறதுக்காக சொல்ல ஆரம்பிச்சோம், ஆனா இதை வச்சுன்னே அப்படிப்பட்ட சிவபதி தான் என் நாயகன் அப்படின்னு அதே பற்றும்படி இவள் ஆகிவிட்டாள். என்ன சொல்றான்னா, என் திருமகள் சேர் மார்வனே என்னும் என்னுடைய ஆவியே என்னும் அப்படின்னு சொல்றாளாம் சுவாமி நம்மாழ்வார். அருளி செய்த பாசுரம் நாயிகா பாவத்தில் தான் இதுவும் கங்குலம் பவனம்ல அந்த நாயகியை தான் சொல்ற, என் திருமகள் சேர் மார்பனே, என்னுடைய திருமகள் சேர் மார்பனே, என் திருமகள் என்னுடைய திருமகள் சேர் மார்பனே. பிள்ளைக்கு வியாக்கியானத்தில் என்ன சாய்ச்சார் அப்படின்னு கேட்டானா, நான் லக்ஷ்மி பிராட்டியாருடைய பெரிய பிராட்டியாருடைய பரிகிரகம் என்கிறபடியினாலேயே என்னை ஏற்றுக்கொள்ள வேணும்னு சொல்றாராம். நான் பெரிய பிராட்டியாரை சேர்ந்தவன், அதாவது உரிமையோட வராட்டுவோம் பெருமாள் கிட்ட இந்த நாயகி, நான் பெரிய பிராட்டியாரை சேர்ந்தவன் அப்படிங்கிறபடியினாலே என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டாம். இது அங்கேயும் தாயார் பாசம் தான். பெண் இப்படி சொல்லிட்டு இருக்காரு, என் திருமகள் சேர் மார்பனே என்னும் என்னுடைய ஆவியே என்னும், அதனாலே என் திருமகள் சேர் மார்பனாக இருக்கிறபடினாலே எனக்கு ஆவியாக இருக்கும், உயிராக இருக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். இங்க இன்னொரு அர்த்தமும் சொல்லுவான், என் திருமகள் சேர் மார்பனே என்னும் என்னுடைய ஆவியே என்னும் அப்படின்னு, அதாவது என் திருமகள் சேர் மார்பனேன்னு எப்பவுமே சொல்லிக் கொண்டிருக்கிறேனே, என்னும்னா என்று எப்பவும் சொல்லிக் கொண்டிருக்கிற என்னுடைய ஆவியே என்னும், எனக்கு உயிரானவனே. அப்போ திருமகள் சேர் மார்பன் தான் நாயகன், அப்படிப்பட்ட பெருமாளுக்கு தான் நான் நாயகி அப்படின்னு நம்மாழ்வார் சொல்றாரு. அக்தும் கண்டும் அற்றாள், சரி அது மட்டும் இல்ல, தன் நிறவழி இருந்தாள், தன்னுடைய நிறைவை தன்னுடைய ஸ்திரீத்தத்தை அழிந்தாள், பெண்ணுக்கு இருக்கக்கூடிய அடக்கம் முதலானதெல்லாம் இவள் விட்டு விட்டாள். கடைசியில நான் சொன்னதுக்கு நேர் விபரீதமான பலன் ஆயிடுத்து. அக்தாள் தன் நிறைவடி இந்த ஆள் ஆவிக்கின்றாள் அப்படியே பெருமூச்சு விட்டு கொண்டிருக்கிறான். இவள் தன் நிறைவடைந்தாள் அப்படிங்கிற எப்படி கண்டுபிடிச்சுன்னு கேட்டா, பெருமூச்சு விட்டு கொண்டிருக்கிறாளே, இதை பார்த்தா அது ஏதோ நினைச்சுருக்கா எங்கேயோ பார்த்துருக்கா, பெருமூச்சு விட்டு கொண்டிருக்கிறாள். எம்பெருமான் திருவரங்கம் எங்கே என்னும், அணியரங்கம் ஆடுதுமோ தோழி என்னும். அப்போ அந்த தோழி தோழி வருகிறாள் இங்க. சரி, தோழியை பார்த்து இவள் ஆறுவாளா ஆறிப்பாளாம் பார்த்தா முன்ன மாதிரியாக அணியரங்கம் ஆடுதுமோ தோழி அப்படின்னு. தாயார் இருக்கட்டும், தோழி வந்தா நாம ஏதாவது சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, தோழி நாமெல்லாம் ஸ்ரீரங்கம் போய் ஆடலாமா நீராடலாமா எம்பெருமானிடம் நீராடலாமா அப்படின்னாரு. முன்னாடியே பார்த்தோம் இந்த விஷயத்தை, ஸ்ரீரங்கமே ஸ்ரீரங்கத்தையே நீராடுதல், எம்பெருமானியே நீராடு, ஸ்ரீரங்கம் போவதே ஒரு குளிர்ந்த அனுபவம். எம்பெருமான் எப்படி, பெரிய பெருமாள் எப்படி ஸ்ரீரங்கத்துல அப்படின்னு கேட்டானா, அதாவது ஒன்னு சம்சார தாபம் போகணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்ரீரங்கம் போயிருக்கிறான் நிறைய பேர். அவெல்லாம் அவளுக்கெல்லாம் எம்பெருமான் குளம் மாதிரி இருக்கான், அங்க போய் நீராடுகிறார்கள். ஏன்னா சம்சார தாபம், சம்சாரத்துல எத்தனையோ கஷ்டம் இருக்கு, போய் அங்க போய் உட்காண்டானா மேல உற்சவம் பெருமாள் வந்துட்டு இருக்காரு. அங்கங்க தை மாசி எல்லாம் உண்டு, ஆத்து வாசல பெருமாள் வருவார், நிம்மதியா சேவிச்சுட்டு ஆனந்தமா இருக்கலாம், வேற எங்கேயும் போக வேண்டாம். தை மாசி பொங்கினி சித்திரை நாலு மாசம் பெருமாள் வந்து எல்லாரத்துக்கும் வருவார், எல்லாம் அழகா இருந்த இடத்துல பெருமாளை சேவிச்சுட்டு அப்படியே கொஞ்ச நாள் கழிச்சா மறுபடியும் அடுத்த வருஷம் வருவார். நாலு பிரம்மோற்சவம் நடக்குது, மூணு பிரம்மோற்சவம் பிளஸ் ஒரு தெப்போற்சவம். அப்ப பெருமாள் அழகா வந்துட்டு இருக்காரு. அதான் சம்சார தாபத்துல இருக்கவாளுக்கு தாபம் தீர்க்கிறவன் அப்படிங்கிறது மாத்தம் இல்ல, விரக தாபத்துல இருக்கவாளுக்கு அந்த தாபம் தீர்ப்பனும் அவன் தான். ரெண்டு பேர் சாதாரண சம்சாரிகளும் சம்சார தாபத்துல இருக்கா. அவ ரங்கநாதன் கிட்ட தன் தாபத்தை தீர்த்து கூறுகிறார்கள். ஆழ்வார்கள் மாதிரி ஆச்சாரியர்கள் மாதிரி இருக்கவாள்லாம் அவளுக்கு சம்சார தாபம் இல்லை, ஆனா விரக தாபம், பெருமானை விட்டு பிரிந்து விரக தாபத்துல இருக்கிறவன். அப்ப அவர்களுக்கும் குளம் மாதிரி இருக்கானா, ரங்கநாதத்து பக்தர்கள் ரெண்டு பேர் இருக்கா, இந்த மாதிரி சம்சார தாபத்துல இருக்கவர்கள் விரக தாபத்துல இருக்கவர்கள் எல்லாருக்கும் ஒரே குலமாக எம்பெருமான் இருக்கான். அதனால அணியரங்கம் ஆடுதுமோ தோழி அப்படிங்கிற மாதிரியாக ஸ்ரீரங்கம் போய் ஆடலாமா, அணியரங்கம் ஆடுதுமோ தோழி என்னும் பெற்றேன் வாய்ச்சொல் இறையும் பேச கேளாள். தாயார் சொல்ற, நான் அவளை பெற்றேன், ஆனா என்னுடைய வாய்ச்சொல் எதையும் அவள் கேட்க மாட்டேன் என்கிறாள். நான் பெற்றதுதான் தோஷமாயிடுத்து போல இருக்கு அப்படின்னு. ஏன்னா பெருமாள் சொல்ற, கண்ணன் சொல்ற வார்த்தையை கேட்கிறாள், ஆனா நான் சொன்ன வார்த்தையை கேட்க மாட்டேங்கிறாளே இவள் அப்படின்னு, ஒரு பெற்றதே குற்றமாக ஆயிற்று அப்படிங்கிறாளாம். கொஞ்சம் கூட பேச கேட்க மாட்டேங்கிறாள். கேளாள், நான் சொன்னதை கேட்டு அதுக்கப்புறம் பதில் சொன்னா பரவாயில்ல, கேட்டாதானே, கேட்கவே மாட்டேன் என்கிறாள். பின்ன என்னதான் பண்றான் கேட்டா, பேர் பாடி தன் குழந்தை நகரும் பாடி, திருப்பேர் நகர் அங்கே எம்பெருமானை பாடுகிறாள். அப்புறம் தன் குழந்தையில எப்பவுமே குழந்தையில ஆதாரம் அதிகம், ரொம்ப திருவங்கியாழ்வார்க்கு நமக்கே தெரியும். அதனால திருக்குறள் போன பாசுரத்திலையும் பார்த்தோம், தன் குழந்தை நகரும் பாடி, குழந்தை நகரும், இதெல்லாம் ஸ்ரீரங்கம் போறதுக்கான வழி, அணியரங்கம் ஆடுதுவோம் தான் சொல்லியிருக்கார். அங்க அணியரங்கம் போவதற்கான வழி, இந்த ஆழ்வாரை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீரங்கம் முக்கியம் அப்படின்னு திருநாடகத்துல இருக்கு, இன்னும் கூட பல இடத்துல வரப்போறது, அப்போ விட்டு அப்போ விவரமா பார்க்கலாம். இப்ப என்ன கேட்டான்னா, ஸ்ரீரங்கம் போறதுக்கு முன்னாடி இந்த திவ்ய தேசங்கள்லாம் சேவிச்சுட்டு போகணும், போற வழி இதெல்லாம் நேரத்தையே பார்த்த முடியல, பாத்தேயம் கட்டுச்சோறு கொண்டு போனா அதை சாட்டா தானே மேல போக முடியும். அது மாதிரி அந்தந்த ஊர்ல பெருமாள் சேவிச்சுட்டே போனா அவ ஸ்ரீரங்கம் போய் சேர முடியும். அதனால கட்டுச்சோறு சாட்டோன்னு வச்சுக்கோங்க, ஒரு பலம் வரும், இல்லாட்டா பலம் இழந்து போயிடும். அந்த மாதிரி அந்தந்த பெருமாள் சேவிச்சுட்டே போனா ஒரு பலம் வரும், அப்பப்பதான் ஸ்ரீரங்கம் போகலாம் அப்படின்னு இருக்கான். அதனால முதல்ல திருப்பேர், அப்புறம் திருக்குழந்தை, இவள் இருக்கிற ஊர் திருக்குறையூர். ஆனா இங்கிருந்து முதல்ல திருக்குழந்தை தான் வரும், அப்புறம் தான் திருப்பேர் வரும். அங்கேருந்து வந்தோம்னா முதல்ல திருக்குழந்தை, அப்புறம் ஸ்ரீரங்கத்தை கிட்ட இருக்கு திருப்பேருங்கிறது. ஏன் இங்க மாத்தி சொன்னார் அப்படின்னா, இவள் இங்கிருந்து போனா கூட இவள் நினைவு அங்கிருந்து வருது, ஸ்ரீரங்கத்துலாம் நினைவு இருக்கு, அது பக்கத்துல ஊரு திருப்பேர், அதுக்கப்புறம் இருக்கிறது திருக்குழந்தை, அப்படிதான் நினைச்சுட்டு இருக்காளாம். ஆனா மனசால இவள் அங்க இருக்காள். பொற்றாமரை கயல் நீர் ஆட போனாள், பொற்றாமரை கயம் அப்படின்னு அழகா இருக்கக்கூடிய அனுபவிக்கக்கூடியதான ஒரு குளம், குளத்திலேயே தாமரை குளம் புத்தாமரை குளம் இப்படி விசேஷமா இருக்கும். அந்த மாதிரி எம்பெருமான் திரும்ப வெறும் குளம் இல்ல, நல்லா அனுபவத்துக்கு ஏற்ற மாதிரி நல்லா குள்ள குளிர குளம், தாமரை பூர்ந்தா குளிர்ச்சியா இருக்கும். ஆனால் அந்த குளிர்ச்சி இருக்கு, அந்த மனம் இருக்கு, எல்லாம் இருக்கு, அனுபவிப்பதற்கு மிகவும் ஏற்றதுன்னு அர்த்தம். அங்கே நீராட போனாள் அப்படின்னா பெருமானோடு கலக்க போனாள்னு அர்த்தம். நீராட போதுவீர் போதுமீனோ நேரடியேன்னு ஆண்டாள் சொல்றாரு இல்லையா, நீராட்டம் அப்படின்னா பெருமாளை அனுபவித்தல் அப்படின்னு அர்த்தம். அதனால பொற்றாமல் ஆண்டாளுக்கு நீராட்ட உற்சவம் உற்சவம் உண்டு. ஏன்னா பெருமாளோட போகி இன்னைக்கு கல்யாணம் நடக்கும், அந்த போகிக்கு முன்னாடியே நீராட்ட உற்சவம், பெருமாளை ஆட்சியார் அனுபவிக்கிறான் அர்த்தம். நீராட போனாள், இதுக்கு முன்பாட்டில் பார்த்தா வழி கேட்டாள், ஸ்ரீரங்கம் போறதுக்கு என்ன வழி, எப்படி போகணும், எம்பெருமான் திருவரங்கம் எங்கேன்னு கேட்டா, இப்ப போனா போயாச்சு அப்படின்னு விட்டார். எப்படி போனாள் அப்படின்னு கேட்டானா, அவ மனசாலே போனாள் அப்படின்னு அர்த்தம். என்ன உடல் அன்றோ இங்கு இருக்கிறது, நெஞ்சு குடி போயிற்று அப்படின்னு அழகா சொல்ற. சீதா பிராட்டியை பார்த்துட்டு சொல்ற மாதிரியாக ஆஞ்சநேயர் சீதா பிராட்டியை பார்த்துட்டு அவருக்கு சந்தேகம் இருந்தது, இவள் எப்படி உயிர் தரிக்கிறான். ஏன்னா பெருமாள் கிட்ட அவ்வளவு ஈடுபாடு இருக்கு, பெருமாளை பிரிஞ்சு விரக தாபத்துல இருக்கார், பெருமாளும் இவரை பிரிஞ்சு விரக தாபத்துல இருக்கார். ஏன்னா அங்க பாத்துட்டு வந்தவர் தானே, அங்க பார்த்தா சீத்தையே சீத்தேன்னு அதையே சொல்லிட்டு இருக்காரு, எங்கேயோ ஆகாசத்தை பார்த்துட்டு இருக்கார், சாப்பிடறது கிடையாது, ஒன்னும் பண்றது கிடையாது. போதா ரெண்டு பேருமே பார்த்தான்னா ஏற்கனவே உயிர் கொடுத்துட்டார், ரெண்டு பேர் ஒருத்தர் கொடுத்தார், உயிர் கொடுத்தப்புறம் இவ பிரிஞ்சு இருக்கும்போது இத்தனை உயிர் போயிருக்கணும், பிரிவு தாங்காது, பிரிவு தாங்காத அளவு ஸ்நேகம் இவாளுக்கு இருக்கு, அதை புரிஞ்சுட்டார். அப்ப அப்ப என்ன சந்தேகம் வந்ததுன்னு கேட்டாங்கன்னா, இப்படி இருக்கா இப்படி உயிரோட இருக்கா அப்படின்னு சந்தேகம் வந்து. அப்பா பதில் அவர் சொல்றார், அஸ்யா அதேவியா மனஸ்தஸ்மின் தஸ்ய தாஸ்யாம் பிரதிஷ்டிதம் தேனேயம் சச்ச தர்மாத்மா முகூர்த்தம் அப்படி ஜீவதி. ஒரு முகூர்த்த காலமாவது இவா ஜீவிச்சுன்னு இருக்கானா உயிரோடு இருக்கானா, அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டான்னா, இவருடைய மனசு அவர்கிட்ட இருக்கு, அவருடைய மனசு இவர்கிட்ட இருக்கு. அதாவது என்ன கேட்டானா, இவரை பிரிஞ்சு பெருமாள் இடத்துல இருக்கார், தாயார் இடத்துல இருக்காரு, தனித்தனா இல்ல, அவர் அந்த இடத்துல இருக்காரு, தவிர மனசு மொத்தமும் இங்கதான் இருக்கு. இவர் இந்த இடத்துல இருக்கிறத தவிர மனசு மொத்தமும் அங்கதான் இருக்கு. அதனாலதான் அந்த பிரிவு மனசால சேர்ந்துதான் இருக்கா ரெண்டு பேரும் ஒரு விதத்துல. அதனாலதான் அந்த உயிர் போகாம இருக்குங்கிறதுக்கு காரணம் அதுதான், இல்லட்டா போயிருக்கும், இல்லட்டா உயிர் கட்டாயம் பிரிஞ்சு போயிருக்குங்கிற. அஸ்யா தேவியா மனஸ் தஸ்மின் தஸ்யச அஸ்யாம் பிரதிஷ்டிதம் தேன ஈயம், அந்த ஒரு காரணத்தினால்தான் இவா சேர்ந்து இருக்காள் அப்படின்னு. சச்ச தர்மாத்மா பெருமாளும் சேர்ந்திருக்கான்னு சொல்லிட்டு இங்க தர்மாத்மான்னு ஒரு பதம் போடுற. அதாவது இது ஏதோ காதல் கதை சொல்றேன்னு நினைக்க வேண்டாம், இது தர்மம் இது. ஏன்னா கணவன் மனைவி எப்படி இருக்கணுங்கிற தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணி காமிச்சுட்டு இருக்கிற இடம் இது இந்த இடத்துல. தேனேயம் சச்ச தர்மாத்மா முகூர்த்தம் அப்படி ஜீவதி அப்படிங்கிற மாதிரியாக மனசினாலே இவள் அங்கே போய்விட்டாள் அப்படிங்கிற அர்த்தத்தை தான் பொற்றாமரை கையன் நீராட போனாள். எம்பெருமானே அவனே ஒரு குளம் மாதிரி இருக்கவன், அவனை அனுபவிக்க போனாள். அணிரங்கம் ஆடுதுமோன்னு முன்னாடி சொன்னான் இல்லையா, அங்க ஊரை சொன்னான், அணிரங்கம் ஆடுதுமோ தோழி என்னும்னு. இப்ப பொற்றாமரைக்கன்னு அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பெரிய பெருமாளையே குளமாக சொல்லுகிறாள். வாசத்தடம் போல் வருவானே அப்படின்னு சொன்னார் எம்பெருமான் தான், குளம் மாதிரி இருக்கக்கூடியவன், தசரதன் பெட்ட மரதக மணித்தடம் அப்படின்னார். பொருவற்றாள் என் மகள், என்னுடைய மகளானவள். பொருவற்றாள்ங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம், பொருவற்றாள்னா என்னோடு சேர்க்கையே விட்டாலும், பொரு அப்படின்னா பொருந்தி இருத்தல் அர்த்தம், என்னோட பொருந்தி இருக்க மாட்டேன் என்கிறாள், என்னுடன் சேர்க்கையை விட்டால் சீரங்கம் போய்விட்டாள் மனசாலே அப்படின்னு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் பொருவற்றாள் அப்படின்னா உபமானம் இல்லாதவள் அப்படின்னு அர்த்தம். இவளுக்கு உபமானமா யாருமே சொல்ல முடியாதான், அப்படி உபமானம் இல்லாதவள். பிரியாச்சம் பிள்ளை அழகா ஒரு விஷயம் சொல்ற, யார் உபமானமா சொல்ல முடியாது அப்படின்னா, இந்த பாட்டினுடைய ஆரம்பத்தில் ஒருத்தரை பார்த்தோமோ இல்லையோ பெரிய பிராட்டியார், அவரை கூட இவருக்கு உபமானமா சொல்ல முடியாதான். முற்றாரா வனமுலையாள் பாவை மாயன் மொய் அகலத்துள்ளிருப்பாள்னு பார்த்தோமோ இல்லையோ, அவளை காட்டிலும் உயர்ந்த நிலையிலே இவள் இருக்கக்கூடியவள் எம்பெருமானுடைய பிரேமங்கிற விஷயத்திலே அப்படின்னு தாயார் சொல்றாளாம். அதனால பொறுவற்றாள் என் மகள் உன் பொன்னுமே, உன்னுடைய பொண்ணும் அப்படிதானு அந்த தோழியை பார்த்து கேட்கறான். உன் பெண்ணும் உங்காத்துல பெண்ணும் இப்படிதான் இருக்கிறாளா, இருக்க மாட்டாளே, என் வயிற்றுல பிறந்த மாதிரி உன் வயிற்றுல பிறந்தவர்களும் இப்படி இருக்கிறாளா அப்படின்னு அர்த்தம். இல்ல இருக்கிறாள்னு ஒரு அர்த்தம் உண்டு, உன் பொண்ணு கூட இப்படிதான் இருக்காளோ என்னமோ ஒருவேளை அப்படின்னு. இந்த இடத்துல உன் பொன் என்று சொன்னது மற்ற ஆழ்வார்களை அப்படின்னு அழகா ஒரு விஷயம் சொல்லியிருக்க, இவளை மாதிரி தானே இவள் அப்படிங்கிற பரகால நாயகி, அப்ப தோழியை பார்த்து உன்னுடைய பெண் அப்படின்னு சொன்னது, அப்புறம் பராமகிருஷ்ண நாயகி குலசேகர நாயகின்னு எத்தனை நாயகிகள் இருக்கா, அவர்கள் தான் இதே மாதிரி தானே அப்படிங்கிற அர்த்தம். ஆக இப்படிதானே இருக்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம் கூட வச்சிருக்கு. அந்த அர்த்தத்துல உன் உன் பொண்ணும் அப்படித்தானே இருக்கிறார்கள் அப்படிங்கிற அர்த்தமாக இது கிடைக்கும். ஆக தாயாரானவள் தன்னுடைய பெண்ணுடைய பத்தி ஒரு ஒரு பக்கம் கொஞ்சம் பெருமிதமாக பொறுவற்றாள், இவள் சமானம் இல்லாதவளாக ஆகிறாள், எம்பெருமான் திரத்திலே ஈடுபட்டவர்கள் அவர்களுடைய பெண்ணெல்லாம் கூட இப்படிதானே இருப்பார்கள், இல்ல அந்த பெண்ணெல்லாம் கூட இப்படிதானே இருப்பவர்கள் அப்படின்னு மற்ற ஆழ்வார்களை எல்லாம் கூட எடுத்து சொல்லும்படியாக இந்த பாசனம் அழகாக இருக்கிறது. இப்போ முற்றாரா வனமுலையாழ் பாவை மாயன் மொய்யகலத்துள்ளிருப்பழகும் கண்டும் அற்றாள் தன் நிறைவழிந்தாள் ஆவிக்கின்றாள் அணியரங்கமாடுதுமோ தோழி என்னும் பெற்றேன் வாய் சொல்லிறையும் பேச கேளாள் பேர் பாடி தன் குடந்தை நகரும் பாடி பொற்றாமரை குயல் நீராடப் போனாள் பொறுவற்றாள் என் மகள் உன் பொண்ணுமக்தே. தாயாருடைய பாசுரத்துல இன்னும் ஒரு பாசுரம் தான் இருக்கு. அதுக்கப்புறம் 20வது பாசுரம் முடிஞ்சப்புறம் நாச்சியார் தானே, அதாவது பரகால நாயகி தானே சொல்லக்கூடிய பாசுரங்கள் 10 பாசுரம். தாயார் சொல்ற பாசுரம் இப்படி இருக்குன்னா நாயகி சொல்ற பாசுரம் இன்னும் எத்தனை விசேஷமா இருக்குங்கிறது நம்ம பார்க்கணும். பார்க்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.